महान वेंकटनाथार्य सद्दाचार्य भो में अन्य सत्ता सदा ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाधारण्यपुरिज्ञानमे कामार्गव्यापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदीपिकम् लक्ष्मीनाथसंहारम्भां नाथयां नमस्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् नित्यमच्युतपदां श्रीमरुद्धं रामो हतस्तरिकरामकृपाजिने अस्मद्गुरो भगवतो सरेतसिन्धोः रामाभ्यस्तजनौ शरणं प्रपद्ये यदाबोध्यानिंदकलमश वसुता मुपया दोहम जामुनेय नमा अर्जुन उवाच पंचमोध्याय अर्जुन उवाच संन्यासं कर्मणां कृष्ण पुनर्योगं च शंससि यच्छ्रेयेतयोरेकम् तन्मे ब्रूहि सुनिश्चितम् श्रीभगवानुवाच श्रीभगवानुवाच संन्यास कर्मयोगस्य निःश्रेयसकराहुभौ तयोस्तु कर्म संन्यासात् कर्मयोगो विशिष्यते ज्ञेयश्च नित्यसंन्यासी यो न द्वेष्टि न काङ्क्षति निर्द्वन्द्वो हि महाभाहो सुखं बन्धात्रमुच्यते साङ्ख्ययोगौ पृथग्बालाः प्रवदन्ति न पण्डिताः एकमव्यासितः सम्यक् उभयोर्निन्दते फलम् यत्साङ्ख्यै प्राप्यते स्थानम् तद्योगैरपि गम्यते एकं साङ्ख्यं च योगं च यः पश्यति स पश्यति यः पश्यति स पश्यति संन्यासस्तु महाबाहो दुःखमाप्तुमयोगतः योगयुक्तो मुनिर्ब्रह्म चिरेणाधिगच्छति योगयुक्तो विशुद्धात्मा विचितात्मा जितेन्द्रियः सर्वभूतात्मभूतात्मा कुर्वन्नपि न लिप्यते नैव किञ्चित् करोमीति युक्तो मन्येत तत्त्ववित् पश्यन् शृण्वन् स्पृशन् जिघ्रन् அங்க இருக்க சந்தி வச்சு ரொம்ப கஷ்டம். அந்த இங்கிலீஷ் சொன்னது நம்மளால முடியாது, அதனால பிரிச்சு சொல்றதே இருக்கு கஷ்டம். அஷ்ணன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விசிருஜன் கிருண்ணன் உன்மிஷன் நிமிஷன் அபி இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இதி தாரயன் ब्रह्मण्याधाय कर्माणि संगम त्यक्त्वा करोति यः लिप्यते न स पापेन पद्मपत्रमिवाम्भसा நாலாவது அத்தியாயத்துல 35வது ஸ்லோகமே தான் கண்டிப்பா நினைக்கிறேன். கரெக்டா 35. கீதையில அதிகமா வரக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன கேட்டா, துவேஷிக்க கூடாதுன்றது. துவேஷம் பண்றது, துவேஷமா இருக்கிறது, துவேஷம் சொல்லணும், அதுதான் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்குது. இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அதான் ஜாஸ்தியாகவும் இருக்குது. வித்தின் கம்யூனிட்டி, அவுட் சைட் கம்யூனிட்டி, இன்டர் ஃபேமிலி எல்லாம் பார்த்தோம்னா நம்மளை அதிகமாக பாதிக்கிற விஷயம் என்ன கேட்டால் அது துவேஷமாக தான் இருக்குது. அது இது ரூட் காஸ் ஆஃப் ஆல் ஈவென்ட்ஸ். யோசிச்சு பார்த்தோம் வரணும் நமக்கு. ஏன் துவேஷம் வருதுன்னு நினைக்கிறேன், நம்ம அசோசியேஷன், நம்ம வந்து ஒரு விஷயத்தோட ஸ்ட்ராங்காக அசோசியேட் பண்ணிக்கிறோம். அது எதுவாக இருக்கலாம், நான் ஒரு மேல், நான் ஒரு ஃபீமேல் அப்படி கூட இருக்கலாம், இல்லை நான் ஒரு ஹியூமன் பீயிங் இல்லையா, இன்னொரு ஜந்துவை பார்த்தோம் வச்சுக்கோ, நமக்கு அது மேலே துவேஷம் வருது, என்ன மட்டமான ஜந்துவை போகணும். அப்போ நமக்கு இந்த அசோசியேஷன் போகணும், அசோசியேஷனாக இருக்க முடியாது. பட் அந்த அசோசியேஷனை எங்கேயா ஒருத்தர் நம்ம செக்கில் வச்சுக்கணும். அது வச்சுருந்தா தான் என்ன இருக்குது, அந்த துவேஷத்தை குறைக்கிறது. ஏன்னா இன்றைக்கி பார்த்துச்சு எல்லாருக்கும் பக்தி இதெல்லாம் பக்கம் இருந்தால் கூட துவேஷம் அதிகமாகிட்டே இருக்கு. அதனால் ஏகப்பட்ட டாலரன்ஸ் கம்மியாக இருக்கு பொதுவாகவே, நாட் பிட்வீன் ரிலீஜன், வித்தின் ரிலீஜனுக்குள்ளேயே பயங்கர இது கம்மியாக இருந்தது. பட் கீதையில் பார்த்தோம்னா நத்வேஷ்டி, நிறைய இடத்துல பார்த்தோம்னா துவேஷம் வேண்டாம், துவேஷம் வேண்டாம், துவேஷம், அதுதான் ஞானத்தினுடைய பரிபக்குவப்பட்ட நிலை. ஞானத்தினுடைய பரிபக்குவ நிலை அதுதான். இருந்துக்கா சரி, இருக்கா இருந்துட்டு இருக்கா எதுக்கு சொல்ல வந்த, இந்த மாதிரி இப்போ வேதாந்தம் எடுத்துட்டோம்னா வேதாந்தத்துக்குள்ளேயே துவைத்தம் அத்வைதம் இப்படி ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தென்கலை வடகலை என்று ஏகப்பட்ட பிரிவு இருந்திருக்கு. இந்த பகுபாடு இருந்திருக்கு. இதெல்லாம் பார்க்காம ஞானிகள் இருக்கு அப்படின்னு கேட்டால் இருந்திருக்க அவெல்லாம் நம்ம ஸ்மரிச்சுக்கணும். அதான் நம்மளோட கடமை. என்எஸ் ராமானுஜ தாத்தாச்சார் இருந்தார், என்எஸ் தாத சுவாமி பேர் ரீசெண்டாக அப்புறம் வச்சுட்டார். அவர்கிட்ட வாஸ்தியார் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ருவிநாதன் பேர். ருவிநாதன் ஸ்மார்ட் என்எஸ் ஆர்னு வைஷ்ணவன். இருந்தாலும் அவர் எந்த வஞ்சனையும் பண்ணல. வீணா டாக்டர் வீணாதனுக்கு மொத்தத்தையும் அவர் சொல்லிக் கொடுத்துருக்கார் தர்க்கத்தில். இவருடைய ஒரு இது பாருங்கோ, அவரை வந்து ஹி ப்ராட் இன் டு லைன் லைட். அதாவது அவர் மாட்டுக்கு கரெக்டு பார்த்துருந்தார். இவரோட புஸ்தகத்தெல்லாம் பப்ளிஷ் பண்ணி குருவுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு இவர் எடுத்து பண்ணார். இதெல்லாம் எப்படி முடியும் பார்த்தீங்கன்னா, அந்த ஞானம்ன்றது கரெக்டாக இருந்தால் தான் பண்ண முடியும். அது நம்ம இல்லாட்டி என்ன பண்ணால் நம்ம ஏதாவது ஒரு காரணத்துக்கு துவேஷம் பார்த்துட்டே இருப்போம். நம்ம தெரிஞ்சுக்கணும், டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கணும். அதாவது எல்லாம் ஒன்றுன்ற இதுவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆச்சாரியா சொன்னது வா விசேஷம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ட்ரை டு ஓவர் கம் தி அந்த தேசத்தை நிச்சயமாக ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணணும். ஏன்னா அதுதான் எல்லாத்துக்கும் மூலமாக இருக்குது. தாமசோதா எல்லாத்துக்கும் ஆரம்பிக்கிறதுக்கும் அதுதான் ஒரு மூலமாக இருக்குது. அதான் அடிக்கடி சொல்லப்படுற ஞானியாக இருக்கிறவன் தேசிக்க மாட்டான் சொல்லப்படுற. எல்லாத்தையும் சமமாக பார்க்கறத ஒரு ஒரு இது ஒரு திருஷ்டி எல்லாரும் சேர்ந்து. அதில் என்ன சொல்லலாம் தெரியல, பராசர பட்டர் அதாவது ஞானிகள்லாம் எப்பவுமே எக்ஸென்ட்ரிக்காக இருப்பான். எக்ஸென்ட்ரிக்காக இருப்பானா நெகட்டிவாக இருக்கக்கூடாது, அந்த பாசிட்டிவ் சைட். அவன் ஆக்ஷன் சம்மந்தம் புரிஞ்சிக்க முடியாது. பராசர பட்டர் வந்து ஸ்ரீரங்கத்தில் அவரோட காலத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போகிறார். கோயிலுக்கு போனார்னா ஒரே கோலாகலம், ஒரே அமக்கலமாக இருக்குது. என்ன ஆயிடுச்சு கோவிலில் அப்படின்ட்டு போய் கேட்டால், இதில் கோவில் கர்ப்பகிரகத்துக்குள்ளே ஒரு நாய் ஒன்று போயிருக்கு, அதனால் வந்து சந்தோஷம் அப்படின்றக்கா. உடனே விடுக்கிடுக்கிடுன்னு போனாராம். ரங்கநாதனை பார்த்து, என்னது 40 வருஷமாக நான் வந்துட்டுருக்கேன், இது வரைக்கும் ஒன்றும் பண்ணதில்லை, இன்றைக்கி ஒரு நாய் வந்துட்டு சந்தோஷம் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டான்னு சொல்லுவான். அப்படின்னா அவர் சமமாக பாவிக்கல, தன்னை என்ன தாழ்த்தி பாவிச்சுட்டுருக்கார். எல்லாம் நான் தான் ரொம்ப நீத்தனே நிறைவந்தவில்லைன்னு அவளுடைய அந்த ஒரு பாவம். அப்போ எவ்வளோ ஒரு இதுவாக வச்சுட்டு இருக்கா அப்புறம் இல்லையா, அது மாதிரி ஒரு இருந்துட்டா இருந்துட்டு இருக்கா அங்கங்கே இருக்கா நமக்கு தெரியறதில்ல. பட் இருந்தாலும் நம்மளும் ஐ திங்க் நம்ம இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு இதுவே பிரயோஜனமே என்னன்னு கேட்டால், அந்த பாவத்தை நம்ம வளர்த்துக்கிறது தான். அதுதான் இருக்கணும்னு நான் தோன்றுறது. இப்போ 35வது பத்தியம் பாருங்கள், ஆத்ம யாத்தாத்மிய விஷய சாட்சாத்கார ரூபச லட்சணமாக. இப்போ நம்ம சொன்னது கரெக்ட் தான். அது இந்த ஆத்ம யாத்தாத்மிய விஷய சாட்சாத்கார ரூபச லட்சணம். இந்த ஆத்ம சாட்சாத்காரம் பண்ணினவனுடைய லட்சணம் நம்ம எப்படி இருப்பான். அவன் வந்து தன்னை அந்த ஆத்மாவை சாட்சாத்காரம் பண்ணணும்னு சொன்னால், இப்போ நமக்கு சாஸ்திரம் சொல்லி தான் நம்ம தெரியுது ஆத்மா வேறு சரீரம் வேறுன்னு. ஆனஸ்டாக சொல்லணும்னா நம்ம எல்லாருக்கும் வந்து அப்படிப்பட்ட என்னெல்லாம் வரதில்லை. நமக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் நான் அப்படின்னு சொன்னால் இந்த சரீரத்தோடு இருக்கக்கூடிய ஏதோ உழுக்கில் இருக்கு நினச்சிட்டுருக்கோம், ஆத்மாவை நினைச்சுட்டுருக்கோம். அப்போ நம்மளால் சரீரத்தையும் முதல்ல தெரிஞ்சுக்க முடியல என்னென்னு, இதுக்குள்ளே ஏகப்பட்ட காம்பனன்ஸ் இருக்குது. அப்போ காம்பனன்ட் இல்லாத ஆத்மா தனியாக இருக்குது. அந்த ஆத்மாவை உண்மையில் பார்த்தவா டோஸ் ஹவ் ஹேட் எ கிளிம்ஸ் ஆஃப் தட் ஆத்மா, அவள் எப்படி பண்ணு கேட்டால், யஜ்ஞாத்வான புனர் மோகம் ஏவம் யாச்சசி பாண்டவன் சொல்றது. எதை அறிந்து ந புனர் புனகா மோகம், இல்யூஷன் டெலியூஷன் மோகம்னா எப்படின்னு கேட்டால், ஏவம்னா உன்ன மாதிரி அவா தே வில் நாட் கெட் டெலியூடட். நீ படைஞ்சிருக்க இல்லையா, ஆத்மா எதுன்னு தெரியல, சரீரம் தெரியல, பேசிட்டு இருக்க இல்லையா, உன்ன மாதிரி இந்த மாதிரி மோகத்தை அவர்கள் அடைய மாட்டார்கள். ஏன பூதானி அசேஷேன திரக்ஷசி ஆத்மனி அசோ மையின் சொன்னது. இதுதான் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 சம்பிரதாயத்துக்கு போற மாதிரி இருக்கக்கூடிய வாக்கியங்கள். அதனால் அசேஷேன பூதானி திரக்ஷசி ஆத்மனி, உனக்குள்ளேயே எல்லாவற்றையும் பார்ப்பாய் எனக்குள்ளேயும் பார்ப்பேன்னு சொன்னச்சு. அப்ப என்ன இருக்கிட்ட இருக்கிறது ஆத்மா மட்டும்தான், வேற எதுவும் இல்லைன்றதுனால இது பொருந்துறதுன்னு அத்வைதிக்கு பட்சமா இருக்கு. பட் ராமானுஜன் சொல்ல போறாருன்னா, இப்போ அந்த நம்மளுடைய ஆத்மாவை சாட்சாத்காரம் பண்ணவருமா, இதே மாதிரி எல்லாமே ஆத்மாக்கள் தான். அப்போ ஒன்று தெரிஞ்சுட்டதுனால எல்லாம் இதே மாதிரி தான். அப்போ என்னை பார்த்தா உன்னை பார்க்குற மாதிரி ஒரு ஒரே வஸ்துவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரே எல்லாமே ஒரே மாதிரி வஸ்துவாக இருக்குது. அப்போ இதை பார்த்தாலும் அதை பார்த்தா மாதிரி தான், அதை பார்த்தாலும் இதை பார்த்த மாதிரி தான். அதனால் இவரோட இன்டர்பிரேஷன் கேட்டால், எல்லாத்தையும் உனக்குள்ள பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால், ஓ நானும் அதே தான், அந்த ஆத்மாவும் அதே தான் அப்படின்றது. சரி, பரமாத்மாவோட எப்படி பார்க்கறதுன்னு கேட்டால், என்ன சொல்றக்கார், மை மையின்னு சொன்னதுனால பரமாத்மா என்னுள்ளையும் அதையே பார்ப்பாயின்னு கேட்டால், சாஸ்திரங்கள்ல சொல்றதுன்னு கேட்டால், ஜீவாத்மா முக்த திசையில் பரமம் சாமியம் உபேதி, எம்பெருமானோட ஒரு சாமியத்தை அடைகிறான். இவரே இப்படி சொல்லப்படுறது. இதம் ஞானம் உபாசித்து மம சாதர்மியம் ஆகத்தாக, மம சாதர்மியம் என்ன போல சமாதர்மம். பிரம்மசூத்திரத்தில் வரைச்சியமும் விசாரங்கள் இருந்துச்சு, முக்தி அடைஞ்சு போறான் ஜீவாத்மா. வாட் வில் யூ பிகம் அப்படின்னு கேட்டால், ஸ்வேன அவன் தன்னுடைய ரூபத்திலேயே ரமிச்சன் இருப்பான்னு சொல்றது. சரி, இவன் வந்து இவனுக்கும் பிரம்மத்துக்கும் வித்தியாசம் இவன் கேட்டால் வித்தியாசம் இருக்குன்னு ஒரு பட்சம் இருக்கு. அவன் என்னதான் கேட்டா, பட் இந்த அதாவது அபார்ட் ஃப்ரம் தி பவர்ஸ் டு கிரியேட் சஸ்டெயின் அண்ட் டெஸ்ட்ராய் தி யூனிவர்ஸ், மீன்ஸ் அதை தவிர ரெண்டு பேருக்கு சாமியம் இருக்கும் அப்படின்னு. ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஆனால் எங்க டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கேட்டால், அந்த ஜெகத் வியாபார வர்ஜம், அந்த ஜெகத்துக்கு ஒரு வியாபாரம் இருக்கணும், அதை பண்ணுறதுக்கு மாத்திரம் இவாளுக்கு எத்தனை ரேட்டே கிடையாது. வித்தியாசம் கிடையாது, முக்தாளுக்கும் கிடையாது. ஆனால் அது பிரம்மத்துக்கு மாத்திரம் உண்டுங்களா மேல விசாரம் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? நம்ம முக்தி அடையான்னு சொன்னால் முக்தி அடைஞ்சு என்ன பண்ண போகிறேன்? அப்போ இந்த கேட்டர், அதாவது சில விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால், நம்ம இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்டு கன்வின்சிங்காக இருந்தால் மேபி ட்ரூ அப்படின்னு சொல்லுவோம். கன்வின்சிங்காக இல்லை வச்சுருந்தோம், அப்போ நமக்கு என்ன தோன்றதுன்னா, இல்லை எல்லாம் வந்து கதை மாதிரி இருக்குது, ஃபேண்டசி மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் யாராவது லாஜிக்கலாக சொன்னால் வச்சுருந்தோம், அப்போ ஒத்துக்கிற மாதிரி நமக்கு தோன்றது. அப்போ நமக்கு தெரியாத ஏகாவது காரணம், இப்போ முக்தி அடைஞ்ச அப்புறம் ஜீவாத்மாவுக்கு சரீரம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லுங்க. முக்தி அடைஞ்சு போயிட்டான், சரீரம் இருக்குமா இருக்காதா? எங்கே போகிறான் முதல்ல? இப்போ வைகுண்டத்துக்கு போகிறான். வைகுண்டம் என்னன்னு கேட்டால், சுத்த சத்வமயமான ஒரு லோகம், சுத்த சத்வமயமான ஒரு லோகம். அங்கே போன அப்புறமா சரீரத்தை எடுத்துப்பானா மாட்டானா, எது சரீரமாக இருக்கும், இப்பெல்லாம் கேள்வி எடுத்து வச்சுருக்கோம். அப்போ சாஸ்திரம் சொல்கிறதுன்னா, அந்த ஸ்ரீவைகுண்டம் எந்த மெட்டீரியலாக இருக்கோ அந்த மெட்டீரியலையும் அவன் சரீரத்தை எடுத்துக்கலாம், அதுலேயே கைங்கரியம் பண்ணும். ஏன்னா இப்போ கைங்கரியம் பண்ணுவோம்னு சொல்லுது, இப்போ கைங்கரியம் பண்ணுவான்னு சொன்னால் சரீரம் பண்ணுமா இல்லையா? சரீரம் பண்ணும். அப்போ எதை உபகரணம் என்ன கைங்கரியம் பண்ணுறதுக்கு முதல்ல சரீரம் பண்ணும், அப்புறம் மெட்டீரியல்ஸ் தான் பண்ணும். இப்போ அங்கே இருக்கிறதோ சுத்த சாமகிரியில் வேணும், இப்போ இருக்கிறது சுத்த சத்தம் என்ன? இப்போ இவன் எங்கேருந்து இவன் சரீரம் கிடைக்கும், எங்கேருந்து மெட்டீரியல் கிடைக்கும்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியலே தான் அவனுக்கு சரீரமாகவும் ஆறுது, ஒன்றா எடுத்துக்கலான்னு சொன்னான். என்ன சொல்ல நம்புற மாதிரி இல்லை, கதை மாதிரி இருக்குன்னு கேட்டால், யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம இங்கே இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், இங்கே ஆத்மான்ற நம்பிக்கை வந்தால் தான் பதில் சொல்ல முடியும், புரிஞ்சிக்க முடியும். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதே பௌத்திக சரீரம் தான். நம்ம உபயோகக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் எங்கேருந்து வந்தது? பண்டெல்லாம் இங்கேருந்து தான் வந்தது எல்லாமே. அப்போ இதே பிரச்சனையில் தான் சரீரமும் இருக்குது, இதே பிரச்சனையில் தான் எல்லா உபகரணமும் இருக்குது. இங்கே நம்ம ஒத்துக்க முடியாது இருந்தாலும், ஏன்னா எல்லாம் பிரச்சனையில் தான் வந்தது கடைசியில், அது மட்டும் தான் அங்கேயும் இருக்கும். ஏன் இருக்க முடியாதுன்றதுக்கு சொல்கிறதுக்கு என்ன எதுன்னு கேட்டால், அப்போ அந்த மாதிரி பிரிஞ்சு தான் வச்சுருந்தோம், கன்வின்சிங்காக இருக்க மாதிரி இருக்குது. அது மாதிரி சில எதுக்கு சொல்ல வந்தோம்னா, நமக்கு சில விஷயங்கள் வந்து அந்த அந்த லெவல் போனப்புறம் தான் சில தான் பிடிப்படும், அது வரைக்கும் விசுவாசம் தான். அது மாதிரி அவள் சம்பிரதாயத்துக்கு விசுவாசம் தான் அவளை கைட் பண்ணிட்டு இருக்கு. எதுக்கு இப்போ இதை விஞ்ஞானம் பண்ணுறதுக்குன்னா, எல்லாத்தையும் உன்னில் பார்ப்ப, உன்னில் எல்லாவற்றையும் பார்ப்பாய், அது மாதிரி என்னில் எல்லாவற்றையும் பார்ப்பான்னு சொல்லச்சே கூட வேதத்தை தான் சொல்கிறார். ஏன்னா எல்லா ஆத்மாவும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால, ஒன்றை பார்த்தா இன்னொன்றை பார்த்தா மாதிரி நம்ம தத்தனை மாறுது. அதே மாதிரி எனக்கும் உனக்கும் ஒரு சாதனம் ஏற்படும் எப்போ கேட்டால் முக்த தசையில். அதனால் வந்து தட் இஸ் லைக்னஸ் ஆர் ஈவன்னஸ் இன் ஆல் தி ஆத்மாஸ் தசைன்றதுனால அப்படி சொன்னார். யஜ்ஞானம் ஞாத்வா புனக ஏவம் தேகாதி ஆத்மாபிமான் ரூபம் தத்கிருதம் மமதாதி ஆஸ்பதம் ச மோகம் நயாசசி. எந்த ஞானத்தை அடைந்து தெரிந்து கொண்டு புனக மறுபடியும் ஏவம், எப்படிப்பட்டது? தேகாதி ஆத்ம அபிமான ரூபம், தேகத்து மேலேயோ இல்லை கூட இருக்க இத்தனை விஷயங்கள் மேலேயோ ஒரு அபிமானம்னா நான் தான் அதுன்ற ஒரு பாவம் இருக்கும்னா, அப்படிப்பட்ட அதனால் ஏற்பட்ட மமதா ஆதி ஆஸ்பதம், மமதானா மமகாரம், அதான் அழிவாக சொல்லிச்சு நீர் நுமதென்றுவே வேர்முதல் மறுத்துனர். அவர் உபதேசம் பண்ணச்சு என்ன சுவாமி, அவர் வந்து நாம் நமதுன்னு சொல்லியிருக்கலாமேன்னா, அது சொன்னால் ஒட்டின்றமோன்ற ஒரு இதுன்னு சொல்லுவார். வியாக்கரணம் பண்ணச்சு நீர் நுமது என்றுவே வேர்முதல் மறுத்துன்னு சொன்னார். அழுவார் என்ன சொல்லியிருந்தோம், நாம் நமதுன்றத முதல்ல ஒழிப்போம் சொல்லுமா இல்லையா? அப்படி சொல்லக்கூட கூடாதான் அந்த மாதிரி. அதனால நீர் நுமது என்றுவை வேர்முதல் மறுத்து இருக்கக்கூடாது எண்ணம், நான் எனதுன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அந் அப்படிப்பட்ட மமதாதி ஆஸ்பதம்ச மோகம் ந யாசி அடைய மாட்டாய். ஏன தேவ மனுஷாதியாக்காரேன அனனுசம்ஹிதானி சர்வாணி பூதானி ஸ்வாத்மனி இவ ரக்ஷதி. தேவ மனுஷாதி ஆக்காரேன, தேவன் மனுஷன் அது கேட்கக்கூடிய உயிரினங்கள்லாம் வேற வேற ஒரு ரூபத்தில் இருக்கு. ஆனால் அவைகள்லாம் ஏன் அப்படின்னு கேட்டால், அவைகளோட கர்மா விசேஷத்தினால் நம்ம இருந்திருக்கு. ஆனா எசென்ஷியலா பார்த்தா அவைகள்லாம் வெறும் ஆத்மா, வெறும் ஆத்மா சுரூபம் தான். அப்ப ஸ்வாத்மனி இவ தக்ஷதி யத தவ அந்நேஷாந்த பூதானாம் பிரகிருதி யுக்தானாம் ஞானைக ஞானைக ஆகாரத்தையா சாமியம். எப்படி அவைகளுக்குள்ள சாமியம்னா ஞான ஏக ஆகாரத்தையா. ஜீவாத்மான என்னன்னு கேட்டா ஜீவாத்மான ஞானம்தான். ஆத்மான என்னன்னு கேட்டா ஆத்மான ஞானம் அவ்வளவுதான். ஆனால் என்னன்னு கேட்டால் அந்த ஞானத்துக்கு அறிகின்ற தன்மை உண்டுன்னு சொல்கிறவா ஒருத்தர், அறிகின்ற தன்மை தான் கிடையாது வெறும் ஞானம் மாத்தம்னு சொல்கிறவா இன்னொருத்தர். ஆக மொத்தம் ஞானம் தான் டினே பண்ணல, ஆத்மானா ஞானஸ்வரூபம் அதை எல்லாரும் ஒத்துக்கிறேன். எல்லாரும் ஒத்துக்கிற விஷயம் வந்து ஆத்மான ஞான வேதாந்திகளுக்குள்ள. அப்போ அந்த ஞானைக்கு ஆகாரத்தையான்னு சொல்லிச்சு அவன் யாரும் கேட்டால் ஞானம் மாத்திரம் அப்படின்னு சொல்லிச்சு அது சாமியமாக இருக்கு. பிரகிருதி சம்சர்க்க தோஷ நிர்முக்தம் ஆத்மஸ்வரூபம் சர்வம் சமமிதிச்ச பக்ஷ்யதே. அப்போ பிரகிருதி சம்சர்க்க தோஷ நிர்முக்தம், பிரகிருத்தியோடு கூடி இருக்கக்கூடிய தோஷத்தை தோஷத்திலிருந்து விடுபட்டவனாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபமானது சமமாக இருக்குன்னு சொல்லப்படுறார். எப்போ நிர்தோஷம் ஹி சமம் பிரம்மான் அவரே சொல்லப்படுறார் அஞ்சாவது அத்தியாயத்தில். தோஷம் மட்டும் இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கச்சே சமமாக இருக்குன்னு சொல்லப்படுறார். அதோ மயி சர்வாணி பூதானி அசேஷம் தட்சதி, அதனால் என்னுள்ளேயும் அனைத்து விதமான ஜீவாத்மாக்களையும் பார்ப்பாய். மத்வரூப சாமியாச்ச பரிசுத்த சர்வசிய ஆத்ம வஸ்துனா, எப்படி என்னுடைய சொரூபம் பரிசுத்தமாக இருந்துருக்கோ அதே மாதிரி நிச்ச ஆத்மாக்களும் அதே மாதிரி சுத்தமாக இருக்கும் சாமியமாக இருக்கின்றார். இதம் ஞானம் உபாசித்த மமசாதன்ய மாகதாக இதுக்கு பக்ஷதே. பதினாலாவது சாப்டர் சொல்லப்படுறது இந்த ஞானத்தை அடைந்து எனக்கு ஒத்த, நானே சொல்ல என்னை ஒத்த ஒரு நிலையை அடைவார்கள் அடைஞ்சிருக்காங்க சொல்லப்படுறது. ததா வித்வான் புண்ணிய பாபி விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபயத்தின் அதுக்கு சுத்தியில எடுத்து காட்டுறது முண்டக உபநிஷத்து. அதாவது ஸ்மிருத்தின்னு ஒரு பிரமாணம் இருக்கு, ஸ்ருத்தின்னு பிரமாணம் இருக்கு. ஸ்மிருதின்றது ஸ்ருத்தியை அனுசரிச்சு இருந்தால் தான் அதுக்கு பிராமான்யம், அது வேலிட். ஸ்மிருத்தினா ஒன்றும் இல்லை, ஸ்மிருத்தினா ரிஷிகள் வந்து வேதத்தில் சொல்லப்பட்ட அர்த்தத்தை ஸ்மரித்து அவள் எழுதி இருக்கிறது. பட் அவள் சொன்னது வேதத்துக்கு புறம்பாக இருந்தால் அதுக்கு வேலிட்டு கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா அதுக்கு இது காட்டுறார். கீதையில் இருக்கக்கூடிய பிரமாணத்துக்கு முண்டகோபனிஷத்தை எடுத்து காட்டுறார். நிரஞ்சன பரமம் சாமியம் உபைதி சேம்னஸ் அல்லது அலைக்னஸை அடைவான். இத்தியவ மாதிஷு நாமரூப மீன்முக்திய ஆத்மவஸ்துனக பரம் ஸ்வரூப சாமியம் அவகமியதே. இப்படி நாமரூப மீன்முக்திய இப்போ இருக்குச்சே பக்ததட்சன் இருக்குச்சே தான் நேமன் ஃபார்ம் இருக்கு, நேமன் ஃபார்ம் இருக்கு. ஏன் அந்த நேமன் ஃபார்ம் இருக்கு சொல்லுங்க. கரெக்ட், பரமாத்மா இருக்கிறதுனால தான் வருது. பட் நேம் அண்ட் ஃபார்ம் இங்கேயே இருக்குன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக அந்தந்த சரீரத்தில் வாவா இருக்கிறனால ஒரு நேம் அண்ட் ஃபார்ம் இருந்துட்டு எல்லாம் போயிட்டு ஒரே இதில் இருக்க வச்சுருந்தோம். அப்போ ஆட்டம்ஸ்லாம் இருக்கு பாருங்க, ஆட்டம்ஸ் எந்த இதில் பேர் கிடையாது. H2O சொல்கிறான் வச்சுருந்தோம், மாலிக்கெல்லாம் சொல்கிறான். அப்படி பார்த்துட்டு ஒவ்வொன்றும் எல்லாம் ஒரே ஆட்டம் தான், அதே நம்பர் ஆஃப் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான், அதெல்லாம் ஒரு இதில் குரூப்பில் குரூப் பண்ணுறான். அப்போ அதுதான் ஒரு இண்டிவிஜுவல் பேர் கிடையாது ஆட்டம் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. அது மாதிரி ஆனால் ஆட்டத்துக்கு ஃபார்ம் உண்டா விசாரம் பண்ணால் ஜீவாத்மாக்கு ஃபார்ம் கிடையாதுன்னு சொன்னால் இன்னும் அவயவங்கள் கிடையாது. ஒருத்தர் கேட்டால் ஃபிசிக்கல் சப்ஸ்டன்ஸா இல்லையான்னு ஃபிசிக்கலாக தான் ஒத்துண்டான். ஏன்னா அது ஃபிசிக்கலாக இல்லை வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் விஷயமா கேட்டால் ஃபிசிக்கல் தான். ஏன்னா அது மூவ்மெண்ட்லாம் இருக்குது, இங்கேருந்து கிளம்பி போகிறதுன்னா அப்ஸ்ட்ராக்டான விஷயங்கள்லாம் மூவ் பண்ணாது, ஃபிசிக்கலாக தான் போகிறது. அப்போ என்னென்னு கேட்டால் அது ஒரு ஒத்துக்க திரவியமாக ஒத்துக்க வேண்டியிருக்கு. பட் அதுக்கு அவயவங்கள் கிடையாது, அவயவங்கள்னா பார்ட்ஸ் கிடையாது. பார்ட்ஸ் இருந்தால் தான் டிஃபரன்ஸ் சொல்ல முடியும். வேடிக்கை சொன்ன வச்சுக்கலாம், நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறது அப்ராட்லாம் போயிருப்பேன். நமக்கு எவ்வளவோ பேர் இதர கண்ட்ரீஸ்லேருந்து வரா, நமக்கு அவள்லாம் பார்த்தா வச்சுருந்தோம் ஒரே மாதிரி தான் இருக்கா. அவளுக்கு பார்ட்ஸ் இருந்தால் கூட இப்போ சைனாலேயும் வர வச்சுப்போம். நம்மளா நேற்று பார்த்தா ஈவன் ஒரே மாதிரி இருக்கானு நமக்கு தோன்றது, ஆனால் அவளுக்கு கன்ஃபியூஷன் கிடையாது. ஏன் அனிமல்ஸே எடுத்துப்போம், ஒரு 50 குரங்குகள் வருது குட்டி ஆகிட்டு நமக்கு வேணால் எல்லா குரங்கும் ஒரே மாதிரி இருக்குது, எல்லா குட்டியும் ஒரே மாதிரி இருக்குது. மாடு டிவியில் பார்க்கலாம், ஆடு மாடெல்லாம் பார்க்கலாம், எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் அவைகளுக்கு அந்த குழப்பம் கிடையாது, நமக்கு தான் பார்க்கட்டே. அப்போ பார்ட்ஸ் இருந்தால் கூட நம்ம எல்லாம் டிஃபரன்ஸ் கண்டுக்க முடியல. அப்போ பார்ட்ஸே இல்லாமல் இருக்கக்கூடிய வஸ்து, பார்ட் இருந்தால் தான் இப்போ ரெண்டு சேருக்குன்னு வச்சுருக்கோம், இது கால் நீளமாக இருக்குது, இது கால் கொட்டையாக இருக்குன்னு டிஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா விகடனா தூண்டுதல் வரும், ஆறு வித்தியாசங்கள்லாம் வரும். அது மாதிரி எப்படின்னா எங்கேயோ ஒரு இருக்கும் பாட்டில் எடுத்திருக்கோம், அப்படி பாட்டையில வச்சுக்கோ, அப்ப அதுல வந்து எதுவும் கண்டுக்க முடியாது. அப்ப தேர் ஆல் சேம். அப்படி நாம ரூப வினில் முக்தசிய ஆத்மமஸ்தனக பரம் சுரூபசாமியம் அவகமியதே, அவைகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுரூபசாமியத்தை அறிந்து கொள்கிறான். அத்தக பிரகிருதி விரிமுக்தம் சர்வம் ஆத்மவஸ்து பரஸ்பரம் சமம் சர்வேஸ்வரனுக்கு சமம். பரஸ்பரம் சமம், மியூச்சுவலி தேர் ஆல் சேம் அலைக் அண்ட் ஆல்சோ அலைக் வித் பரமாத்மா, பரமேஸ்வரனுடைய சமமாக தான் இருக்கும்னு இருக்கும். அதாவது இவைகள் இந்த எண்டில் ஒரு ஸ்கேல் இருக்குன்னு வச்சுக்கலாம், இந்த பக்கம் ஜீரோ இந்த பக்கம் ஃபிஃப்டின் இருக்குன்னு ஒன் ஃபிஃப்டின் இருக்குன்னா அவர் அந்த எண்ணில் இருப்பார், இவன் இந்த எண்ணில், நம்ம இந்த எண்ணில் இருப்போம். ஆக மொத்தம் மெஷர்மெண்ட் மெஷர்மெண்ட் தான்ற மாதிரி அதே அலைக்னஸ்னே தவிர சிமிலர் சிமிலாரிட்டி இருக்குமே தவிர சேம்னஸ் இருக்காதுன்னு, அதாவது ஒன்று ஒன்று கிடையாது, வேற வேற இதாக இருக்கும் பட் ஒரே மாதிரி இருக்கும் தாற்பயமாக இருக்கும். அபிஷேதசி பாப்பேபியா சர்வேபிய சர்வேபியா பாபகிருத்தமாக சர்வம் ஞான பிளவேனேவ விஜினம் சம்பரிஷ்யசி அபி பாபகிருத்தமாக அசி அபிஷேத் சர்வேபியா பாபேபியா சர்வம் ஞான பிளவேனேவ விஜினம் சம்பரிஷ்யசின்னு சொல்கிறார். அதாவது எம்மா பாவியருக்கும் விரிவாக்கியன்னு வாக்கியம் கண்டிருன்னு அவர் சொல்றார். எம்மா பாவியர்க்கும் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் அவனுக்கு எம்பெருமானுடைய கிருபையினால மோட்சமானது கிடைக்கும். அதுக்கு இவர் அதுக்கு காரணம் சொல்றார் ஞானம். இந்த ஞானம்ன்ற ஒரு படகு இருக்கு, அந்த படகு வந்து வச்சுருந்தோம்னா இந்த விரிஜினம் பாபம் அல்லது விரிஜினம் சம்சார சமுத்திரம் இருக்கே அதை வந்து கடந்துடலாம்னு சொல்றார். அபிச்சே அப்படின்னா பாபகிருத்தமக சஹசிரசோ எண்ணமய எண்ணமயா எதாயின்னு ஆலம்பர் சொல்றார். நகி நன்னிந்தித்தம் கர்ம எதஸ்தி லோகே, நன்னிந்திதம் கர்ம எதஸ்தி லோகே சஹசிரசோ எண்ணமயா எதாயின்னு. இந்த லோகத்துல எந்த கெட்ட கர்மாவுமே இல்லை, எதை நான் இன்னும் பண்ணலையோ என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் நான் பண்றேன்னு அர்த்தம். சரி ஒரு வாட்டி மிஸ்டேக்காக பண்ணிட்டு பாருங்கன்னா சஹசிரஷாக என்னமையா நான் இதாக இல்லை, ஒரு ஒரு கெட்ட தன்னை பற்றி இதில் நெய்ச்சல சிந்தானம் உடனே அவர் பண்ணிருப்பாங்க நினைச்சா நம்ம பண்ணக்கூடாது. நெய்ச்சல சிந்தானத்துக்காக சொல்லிக்க நமக்காக எழுதிக்கிறான்னு நினச்சிக்கணும், நம்ம அவளுக்காக அதை எழுதலை. அப்போ எந்த எதுவுமே இல்லை, ஐ நாட் லெஃப்ட் எனிதிங் அன்டச்ச்ட் மாதிரி ஒவ்வொன்றையும் ஆயிரக்கணக்கில் ஆயிரம் வாட்டி பண்ணிருக்கேன். அப்படிங்க எதுக்கு என்ன சொல்கிறாங்க கேட்டால், எவ்வளவு பாபம் பண்ணியிருந்தாலும் ஒவ்வொரு ரிடெம்ஷன் உண்டு. ஏன் சொல்ல வேண்டியதுன்னா சில சம்பிரதாயங்களில், எக்ஸாம்பிள் இப்போ துவைத சம்பிரதாயத்தில் அவா ஒரு இது வச்சுருக்கா, பெர்மனண்ட் ஹெல் அப்படின்னு ஒன்று உண்டு. மதுவை என்ன பண்ணிட்டாருன்னா பெர்மனண்ட் ஹெல்னு ஒன்று வச்சுருக்க அவா சிஸ்டமில் உண்டு. சில பேர் வந்து த டெஸ்டைன்டு ஹெல், அவாளுக்கு ரிடெம்ஷனே கிடையாது, ஜீவாத்மா மூணாக பிரிக்கிறார். சில பேருக்கு மட்டும்தான் மோட்சத்துக்கு போகிறதுக்கு அருகத்தை உண்டு. ஞானிகள்னு சொன்னால் சன்னியாசிகள் ரொம்ப, சில பேர் வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் தேர் ஆல் டெஸ்டைன் டு ஹெல்ப், சில பேர் நிச்சய சம்சாரிகளா அவா இப்படிங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பிறந்துட்டே இருக்க வந்து அவர் எங்கே பிரமாணம் எடுக்கிறார், நம்ம போய் அவர் கேள்வி கேட்க முடியாது, எங்கே பிரமாணம் எடுத்து காட்டுறது நல்லா சுற்றிலாம் இருக்குன்ட்டு. ஆனால் இதை பார்க்கவே பகவான் அப்படி சொல்லல, பாபகிருத்தமாக எவ்வளோ பாபம் பண்ணாலும் ஞானம்ன்ற ஒருத்தர் அடைஞ்சான்னா அவனால் இந்த பாப்ப சம்சார சாகரத்தை கடக்க முடியும்னு ஹோப் கொடுக்குறாரு. ஏன்னா சாஸ்திரம் எப்பவுமே ஹோப் கொடுக்கணும் எல்லாருக்கும், அப்போ தான் கிரிக்கெட் பாப்புலர். சரி நமக்கு இல்லை புலக்கெல்லாம் போயிடும், ஏற்கனவே விடுறது எல்லாம் தயாராக இருக்கா அப்படின்னுட்டு, சரி நமக்கெல்லாம் கிடையாது விட்டுட்டு போயிடும் எல்லாரும். ஆனால் அப்படி சொல்லலை, பாப்பத்திற்கு தமகா அப்படின்னா பாப்பத்திற்கிலேயே வசத்தியானவன் அர்த்தம். அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி சொல்லிக்கிறார் தேசிகன், அதே இல்லையா சார்வபௌமன் சொல்லிக்கிறார் தன்னை, அபராத என்னம்னா சார்வபௌமன் சொல்லிக்கிறார். அது மாதிரி அவ்வளவு நேச்சரசந்தானம் இதெல்லாம் சர்வம் ஞான பிளவ பிளவ பிளவனா போட் கடக்கிறதுக்கு உண்டான ஒரு இது. அபிகாப்பாரியான்னு அதில் அஞ்சாவது பதிவு சொல்ற திருவாய் மொழிக்கும் பகவத்கீதைக்கும் ஏகப்பட்ட ஒற்றுமை இருக்கு, அதை ரிசர்ச் பண்ணல ஒருத்தர். நாவாய் போல் அலைநீர் கடல்ல வந்தும் நாவாய் போல் அப்படின்ற, நாவாயினா படகு, பெரிய சாகரத்தில் மாட்டின்ற படகு, அதில் மாட்டின்ற படகு விளையாடி இருக்கின்ற. பட் இங்கே சொல்றேன், ஞானன்ற பிளவனத்தினால அதை சம்தரிஷ்யசி கடக்கலாம்ன்றார். எதி அப்பி சர்வேபியா பாப்பத்தில் தமக, அனைத்து பாப்பிகளை காட்டிலும் மிக மோசமான பாப்பின்னு வச்சுக்கலாம், அவனாக இருந்தால் கூட சர்வம் பூர்வார்ஜிதம் விருஜின ரூபம் சமுத்திரம், முன்னாடி சம்பாதித்து வைக்கப்பட்ட எது பாப மூட்டைகள் அதை அதுவே கடல். அத ஆத்ம விஷய ஞான ரூப பிளவேன ஏவ சந்தரிசதி. பிளவே பிளவகான போட்டு பிளவேன ஏவன அந்த படகினால் கடப்பாய்னு சொல்றார். அடுத்து இன்னொரு உதாரணம் சொல்றார். இப்போ யதேதாம்சி சமித்தோக்னி பஸ்மசாத் குருதே அர்ஜுன ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதி சகா. இப்ப ஞானத்தை புகழ்கிறார். ஏன்னா ஞானான் மோக்ஷகான்றது, ஞானான் மோக்ஷான்னு சொன்னா ஞானத்தினால்தான் மோட்சம், ஞானத்தினால் மோட்சம். இப்போ இதுதான் உபனிஷத்தினுடைய எசன்ஸ். இப்ப ஞானான் மோட்சகான்னு சொன்னதுனால அத்வைதிகள் என்ன சொல்லான்னு கேட்டா, அப்ப நிர்குண பிரம்மம் அதாவது ஒரு ஒரு ஜீவாத்மா இருக்கும் வச்சுக்கோ, எப்ப அவனுக்கு லிபரேஷன் கிடைக்கும்னா அகம் பிரம்மாஸ்தின்னு ஞானம் ஏற்பட்டாலும் மோட்சம். அவளை பொறுத்த வரைக்கும் உபாசனை வந்து மோட்சத்தை கொடுக்காது. உபாசனன்றது இன்னொரு லோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். எந்த தேவதையை குறித்து உபாசனம் பண்ணாலோ அந்த தேவதைய லோகத்துக்கு உபாசனம் கொண்டு போய் சேர்க்கும். அவர்தான் சாஸ்திரம் சொன்னதுனால மொத்த டெசல்யூஷன்லாம் ஆச்சு. எப்பயோ அது எப்போ தெரியாது, அப்போ அப்படி கொண்டு விட்டுடுற. ஆனால் மோட்சம்னு சொன்னால் அது ஞானத்தினால்தான். என்ன ஞானம்? அகம் பிரம்மாஸ்மி. ஒரு குரு வந்து உபதேசம் பண்ணணும், தத்துவமசின்னு சொல்லணும். சொன்னப்ப இந்த ஸ்டூடெண்ட் அந்த லெவலில் இருக்கணும். முதல்ல அந்த லெவலில் இருந்தால் தான், இப்போ பால் இருக்குன்னு வச்சுக்கோங்கோ, பால் அது கண்டிஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம தயிர் விட்டால் சில தயிராக மாறும். அப்படி மாறவே மாறப்பட்டது. அந்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்டும் அந்த லெவலில் இருக்கணும். இருந்து தத்துவம் பஜன் சொல்லச்சு அவனுக்கு அகம் பிரம்மாஸ்மின்ற ஞானம் குறித்த அந்த அந்த க்ஷணத்திலேயே அவன் வந்து மோட்சத்தடைதான், ஜீவன் முக்தன் அவன் சொல்கிறான். இந்த ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் இது ஸ்டேட்மெண்ட்ஸ் உபநிஷத். பட் இப்போ டிஜிட்டல் சம்பிரதாயத்திலேயோ அல்லது வேத சம்பிரதாயத்திலேயோ பகவானுடைய கருணை தான் மோட்சத்துக்கு காரணம். ஏன்னா ஒரு ஜீவாத்மா தன்னுடைய பிரயாசத்தினால மோட்சத்தை அடைய முடியாது, எம்பெருமானுடைய கிருப்பை தான். இப்போ எம்பெருமானுடைய கிருப்பை தான் மோட்சத்தை கொடுக்கும்னு சொன்னால் அப்போ ஞானத்துக்கு இது விரோதமாக இருக்கே. ஞான மோட்சம் எப்படி சமர்த்தனம் பண்ணுறது இப்போ அப்படின்னு சொன்னால், பக்தி யோகமும் ஞானம்தான், பக்தி யோகமும் ஞானம்தான். அதிகளை என்ன பண்ணிட்டா, பக்தி மோட்சத்தை கொடுக்காதுன்னு சொல்லிட்டா. பக்தி என்ன பண்ணும் கேட்டால் மனசு அந்த கண்ணை சுத்தம் பண்ணும். இதில் நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கு, அதனால்தான் ஞானம் பாசிக்காம இருக்கு. அவளை பொறுத்த வரைக்கும் பக்தி என்ன பண்ணுன்னு கேட்டால், அந்த மனசு இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்து விட்ட உடனே ஞானம் பாசிக்கும். ஞானம் பாசிச்சதுன்னா மோட்சம்ன்றது. ஆனால் இங்கே இந்த சம்பிரதாயத்தில் பக்தி வேற ஞானம் வேற கிடையாது. அதான் ஷேமுஷி பக்தி ரூபான்னு கேட்குற பாஷ்யக்காரன். ஷேமுஷி பக்தி ரூபான்னு சொன்னால் ஞானம்ன்றது பக்தி ரூபமாக இருக்கக்கூடிய ஞானம் வேணும். வெறும் ட்ரை ஞானம் எனக்கு தேவையில்லைன்ற. ஏன்னா ட்ரை ஞானம் என்ன பண்ணுன்னு கேட்டால் கைவல்யத்தை கொடுக்கும், மோட்சத்தை கொடுக்காது. அதான் டிஃப்ரென்ஸ். கைவல்யம்னா அந்தந்த ஆத்மா தன்னை அனுபவிச்சுட்டு இருக்கிறது. மோட்சம்னு சொன்ன வச்சுக்கோ, தன்னை அனுபவிக்கிறது இல்லை பகவான் அனுபவிக்கிறது. இப்போ கிராவிட்டி எஸ்கேப் பண்ணுறது தான் மோட்சம் வச்சுப்போம். இப்போ ராக்கெட் இத்தியாதிக்கு கிராவிட்டி எஸ்கேப் பண்ணுறது ஓரளவுக்கு. ஆனால் திருப்பி என்ன பண்ணுறது, எங்கேயும் சுற்றின்னு தான் இருக்குது அது மாட்டுக்கு, ஏதோ காரணத்தினால ஃபுல்லாக எஸ்கேப் ஆகல. அது மாதிரி பிரகிருதி வியத்தமாக கைவல்ய ஸ்திதி இருக்குது, அதுலேயும் பிரகிருதி சம்பந்தம் இல்லை. மோட்சம்ன்றது அதிகம் தாண்டி. அது என்னன்னு கேட்டால் ஒரு பெர்மனண்ட்டு, ஏன்னா கைவல்யத்தை பற்றி பெரிய டிஸ்கஷன் இருக்குது. எங்கே இருப்பான் அந்த கைவல்லி, கைவல்யத்தோட ஜீவன் எங்கே இருப்பான், வைகுண்டத்துக்குள்ளேயே ஓரமாக இருப்பானா இல்லை வைகுண்டத்தை வெளில இருப்பானா, இதெல்லாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் வெறும் இதெல்லாம் வந்து ஒரு ஹைப்பத்தட்டிக்கலான ஆர்கியூமெண்ட் தான். ஏன்னா நம்மளால இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது, இருக்க முடியாது. அதெல்லாம் சண்டை போடுறது வேஸ்ட். ஸோ முடியாதா, திரும்பி வருவானா, அங்கேயே இருப்பானா, இதெல்லாம் ஹைப்பத்தட்டிக்கலாக நமக்கு போது ஹைப்பத்தட்டிக்கல் தான். நம்ம முதல்ல அந்த லெவலுக்கு போகாமல் பார்த்துக்கலாம் இல்லையா, நமக்கு தெரியாது. அது மொத்தம் கைவல்யம் என்னன்னா மோட்சத்துக்கு போகலை, பெருமாள்கிட்ட போகல வச்சுப்போம், இங்கே வாசலே உட்காந்துருக்கான் வச்சுப்போம், அந்த மாதிரி வச்சுப்போம். உள்ளே போகணும் மாட்டாலும் நம்ம டிசிஷன் இல்லை, பெருமாள் டிசிஷன் நம்ம சண்டை போனதுக்காக அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா அதில் கேள்வி கேட்கலாம், இவ்வளோ ஞானம் அடைஞ்சவன் பகவான் இருக்கான்னு ஞானம் தோணாதா அவனுக்கு, அப்படி கூட கேட்கலாம் இல்லையா. நமக்கு வேணால் பத்து படி மேலே ஏறினா எனக்கு தெரியல, பத்து படி ஏறினவனே கண்டிப்பாக அங்கே அதுக்கு மேலே எனக்கு தெரியும் சான்ஸ் இருக்கா இல்லையா, அப்படி கூட கேள்வி கேட்கலாம். ஆனால் சாஸ்திரம் இதுக்கு வச்சிருக்கு, கைவல்யத்தை ஒத்துக்கிறான். அதான் இவா எல்லாம் கைவல்யார்த்திகள். யார்? நியாய வைசேஷிக சாந்திய யோக இவா எல்லாம் கைவல்யம் தான். ஏன்னா அவா பகவான்னு ஒன்று கான்செப்டை ஒத்துண்டு பாருங்க, அவா ஒத்துக்க வேண்டியிருக்கு, அங்கீகாரம் அவா கொடுக்க வேண்டியிருக்கு. இவர் இருக்கிறத விட்டோம், அவ அங்கீகாரம் பண்ணல வேண்டாம் அப்படின்ட்டா. ஆனால் அவளை பொறுத்தவரைக்கும் மோட்சம்னு என்னன்னு கேட்டா மோட்சத்தை கைவல்யம் சொல்றது, நிர்வாணம் சொல்லப்படுது. நிர்வாணம் அதே தான் பிரகிருத்திலேருந்து இல்ல சமாதிய ஸ்திதியை அப்படியே ஸ்திதியாட்டு வச்சுருந்தோம் அதுலயே ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், அவனுடைய சம்ஸ்காரங்கள் எல்லாம் நசிஞ்சு போயிடும். தட்ட இது மாதிரி வெதருக்கு நம்ம தானியங்கள்லாம் இருக்கணும், வானலை போட்டு நல்லா வறுத்துட்டு திருப்பி இருக்கணும் வராது எதுவுமே. அது மாதிரி அவனுக்குள்ள இருக்கக்கூடிய திருப்பி வரத்துக்கு உண்டான சம்ஸ்காரங்கள்லாம் போயிட்டு இருக்கணும் ஞானிக்கு யோகிக்கு, அதனால அவனுக்கு பிறவி கிடையாது. சரி எங்க இருப்பான்னு கேட்டா அதான் பெரிய விசாரம், அதெல்லாம் அதெல்லாம் பதில் சொல்ல முடியாது. எங்க இருப்பான்னா டயக்ராம் போட்டு சொல்ல முடியாது இங்க இருப்பான்ட்டு இது இருக்கான் பிரதி மண்டத்துல வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன சொன்னார்னா ஞானம், அதனால ஞானம் மோசம் சொல்லச்சு என்ன நிர்வாகம்னு கேட்டால் பக்தியும் ஞானம்தான், பிரபத்தியும் ஞானம்தான். அதனால தான் பிரபத்திக்கு முன்னாடி அந்த ஞானம் முதல்ல நமக்கு ஓடும். பகவான் ரட்சகன் நம்ம ரட்சிக்கப்பட வேண்டிய இப்படிப்பட்ட ஞானங்கள் நம்ம ஓடும். அதனால முதல்ல உபதேசம் பண்ணிட்டுறா, துவயத்தை உபதேசம் பண்ணி அப்புறம் தான் பிரபத்தியை பண்ணிட்டுறா. அப்போ பக்தி பிரபத்தி எல்லாமே ஞானம்தான். இப்போ ஞானம் மோட்சத்தை கொடுக்கலையே, பகவானுக்கு கிருபை தான் மோட்சத்தை கொடுக்கறதுனா ரெண்டு சேர்ந்து தான் கொடுக்கறது. ஞானம் இல்லாட்டி மோட்சம் இல்லை. இப்போ ஞானம் தேவையில்லை, பகவானை கண்டு தான் மோட்சத்தை கொடுக்குறதுனா பகவான் எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்கணும், அதுவும் நம்ம பார்க்குறோம். இல்லை இல்லையே இல்லையா, லோகத்தில் ஏகப்பட்ட தாரதமியம் இருக்கே, மொத்தம் கஷ்டப்பட்டுருக்கா அவங்க சுருக்கமாக இருக்கான்னு சொன்னால் பகவான கிருப்பை எப்பயுமே இருக்குது எல்லாத்தையும் இருக்குன்னு சொன்னால் அப்போ ஒருத்தன் கஷ்டப்படுறதுக்கும் ஒருத்தன் சுருக்கமாக இருக்கிறதுக்கும் இந்த டிஃபரன்ஸ் நம்ம அட்டன் பண்ண முடியாது. அப்போ என்ன சொல்கிறோம், நம்ம பகவான் கர்மாவை அனுசரித்து பலனை கொடுக்குறா. அவன் என்ன பண்ணுறான்னா வெறுமை வந்து இன்டர்ஃபியர் பண்ணுறது இல்லை, அவளுக்கு என்ன அக்கௌண்ட்ல பணம் இருக்கோ அதுதான் வித்ட்ரா பண்ணலாம் அவ்வளவுதான். பட் சில ஸ்பெஷல் கேசஸ்ல பிரான்ச் மேனேஜர் வந்து இன்டர்வியூ பண்ணுவார், சரி அப்படியா பைசா இல்லையா சரி அவர் எக்ஸ்பென்சரி கூட அவன் சொல்லி கிரெடிட் போட்டு கொடுப்பார். அவர் யாருக்கு போட்டு கொடுப்பா நம்ம கேள்வி கேட்க முடியாது, அதுக்கு ஏதோ காரணம் இருக்கும். இவன் 10-15 வருஷமா அக்கௌண்ட்டை ஒழுங்காக நடத்திருந்திருப்பான், ஏதோ எங்கேயோ வர வேண்டிய பணம் வராம இருக்கு, இதெல்லாம் நமக்கு தெரியாது, ஆனா அந்த பேங்க் மேனேஜர் தெரியும். அதை வச்சு என்ன பண்ணுவா, பணம் கொடுங்க கொடுப்பார். அப்ப அது அவனோட பிரதம கேட்டு அப்படி சில பேர் ஜீரோ மைண்ட் பேலன்ஸே மெயின்டைன் பண்ணிட்டு எனக்கு கொடுங்க கேட்டால் அவெல்லாம் கிடையாது. அப்போ அந்த கருணைக்கு பாத்திரமாகறதுக்கு ஏதோ ஒன்று தேவையாக இருக்குன்றது தான் அது வள்ளலாருடைய பட்சமாக இருக்குது. அவள் அதை ஆர்குமெண்ட்னு கேட்டால் அந்த கருணா இருந்தால் கூட எப்படி நித்திய கருணாமூர்த்தி இருந்தால் கூட அந்த கருணைக்கு ஒரு வியாஜம் வேண்டி இருக்கு, அதுதான் பக்தி அல்லது பிரபக்தி. ஆச்சா, அதனால் இப்போ ரெண்டும் சேர்ந்து தான் உபாயம் இருப்பேன், என்னது பெருமாளுடைய கிருப்பை அதான் சித்திரோபாயம், பக்தி பிரபத்தி சாத்தியோபாயம். அந்த சித்தமாக இருக்கக்கூடிய வஸ்துவாக இருந்தால் கூட நம்ம அதை நமக்கு வசப்படுத்திக்கிறதா, அந்த வசப்படுத்துறதுக்கு தான் அந்த ஞானம் தேவையாக இருக்கிற தவிர அந்த ஞானமே வந்து மோட்சத்தை கொடுக்காது. ஆனாலும் இது இன்ஸ்ட்ருமெண்டல், இதுவும் காரணம்தான். அதனால் அந்த வகையில் நிர்வாகம் பண்ணுறேன். அதனால் அப்படிப்பட்ட ஞானம் வந்துருதுன்னா ஒருத்தனுக்கு திரும்பியும் இந்த பந்தத்தில் வர வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறார், வரமாட்டான்னு. அதுக்கு உதாரணம் சொல்கிறார், இப்போது எப்படி அக்னி ஞானத்தை அடுத்து கத்தியால் சொல்றாரு, கத்தியா கம்பேர் பண்ண போறாரு, நெருப்பா. ஏன்னா டெஸ்ட்ரக்ஷனுக்கு இதெல்லாம் ரொம்ப ஷார்ப், ரொம்ப ஸ்ட்ராங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டு டெஸ்ட்ராய். நெருப்பு எதா ஏதாம்சி, ஏதாம்சினா ஃபியூவல், அக்னிக்கு போடக்கூடிய எந்த வஸ்து, அது என்ன பண்றது அக்னி பஸ்மசாத் கொடுத்து அது அப்படியே ஆஷ் ஆக்கிடுறது எதா இருந்தாலும். அப்படி இந்த ஞானாக்னி ஞானங்கிற அக்னி இருக்கு, அது என்ன பண்றது சர்வ கர்மாணி, இது வரைக்கும் சம்பாதித்து வைக்கப்பட்ட அனைத்து விதமான கர்மாவையும் சஞ்சித கர்மாவையும் என்ன பண்றது பஸ்மசா குருதே ததா சம்யக்கு பிரபிருத்த அக்னி. சரி அக்னி இருக்கே என்ன சொல்லுங்க, இப்போ குவாலிஃபை பண்ணணும். அதாவது நையாயகனுடைய நியாயம் பதம் படிச்சனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன கேட்டேன்னு வச்சுக்கோங்க, எதையும் சொன்னால் ஒதுக்க மாட்டான் டைரக்டா, ஏதாவது கேள்வி கேட்பான். இப்போ அக்னி தானே, அக்னி எல்லாத்தையும் நெருப்பாதான் சொல்றமா இல்லையா, இப்போ அக்னிக்கு என்ன கெப்பாசிட்டியோ அதுக்கு மேலே விஷயத்தை ரொம்ப போட்டாங்கன்னா அது அக்னியை அணிஞ்சு போயிடும் இல்லையா. அப்போ ஞானம் கொஞ்சோண்டு இருக்க ஞானம் பிரயோஜனம் இல்லை. அதுக்காக தான் போட்டார் சம்யக்கு பிரவிருத்தா அக்னி, நன்னா வளர்ந்த அக்னி, கொழுந்து விட்டு எரியக்கூடிய அக்னி இருக்கு, அது எதை போட்டாலும் காலி பண்ணணும். வெறுமை கொஞ்சோண்டு இருக்க அக்னி மேலே போடுறோம் வச்சுருந்தா அது அணிஞ்சு போயிடும். ஆனால் பாஷைகள் சொல்கிறார் சம்யக் பிரவிருத்த அக்னி, நன்றாக கொழுந்து விட்ட அக்னியானது இந்தன சமுச்சயம் இவ ஆத்ம யாசாத்மிய ஞான ரூபக அக்னியின் ஜீவாத்மகதம் அநாதிகால பிரவிருத்த அநேக கர்ம சஞ்சயம் பஸ்மி கரோதி. எப்படி அந்த அக்னியானது தனக்கு போடப்பட்ட அந்த இதை எரிச்சிடுறதோ அது மாதிரி இந்த ஆத்ம ஞானமானது கர்ம சஞ்சயம், சஞ்சித கர்மா இருக்கு, அனாதி காலமா இருக்கக்கூடிய அந்த கர்மாவை அது பஸ்மி கரோதி தெரிச்சு விடுதுனர். இப்ப சொன்ன உடனே நகி ஞானேன சதுஷம் பவித்ரம் இக வித்யதே தத்வயம் யோக சம்சித்தா காலேன ஆத்மனி விந்ததி. ஞானேன சதுஷம், ஞானத்தை ஒத்த பவித்ரம்னா பியூரிஃபையர், நெருப்புக்கே பாவனகன்ற நெருப்புக்கே பியூரிஃபையர்னு பேர். நெருப்பை தொட்டுண்டு சுத்தம் அடைக்கிற இதெல்லாம் கூட உண்டு, பழக்கம் உண்டு. ஆச்சாரத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா அது நெருப்புக்கு அக்னி கட்ட கையை காமிச்சு பண்ணா கூட அது ஒரு சுத்தி, அது சுத்தியில் கணக்கு. ஜலம் ஜலம் ஒரு சுத்தி, நெருப்பு ஒரு சுத்தி. அப்ப அப்படி ஞானத்தை போன்ற ஒரு பியூரிஃபையர் கிடையாதுன்னு சொல்ற. அப்ப யாருக்கு அது கிடைக்கிறது? யோக சம்சித்தா. யோக சம்சித்தகானா அந்த கர்மயோகத்தில் ஒரு பெர்ஃபெக்ஷன் அடைஞ்சவன். அதான் முதலே போட்டுட்டார் பிரபிருத்தா அக்னிஹி. கர்மயோகம் ஆரம்பிச்சுட்டேன் யோகசூத்திரம் வாசியிருந்தெல்லாம் அதுல இவர் எழுதுறார். சதாசிவ பிரம்மேந்தர் கமெண்ட்ல எழுதுறார் அச்சிரேன நைரன் தீர்க்க நைரன் தரியெல்லாம் வரைச்சு ஒரு ஒரு அம்மா அப்பா இருந்தார். அவளுக்கு பையன், அந்த பையனுக்கு பயணம் பண்ணி பாடசாலைக்கு அனுப்புகிறான் வேதாத்தியனத்துக்காக. அவளுக்கு ஒன்றும் அதை பற்றி ஐடியாவே இல்லை. பாடசாலைக்கு போகிறான், பையன் படிக்க போகிறான். எத்தனை வேதம் கேட்டு நாலு வேதம் இருக்குன்னு யாரும் சொல்லிருக்கா. நாலு வேதம் தானே ஆச்சு, நாலு வேதம் தானே, சரி ஓகே பையன் சீக்கிரம் வந்துடுவான்னு அனுப்பிச்சிட்டா. மூணு நாள் ஆச்சு, நாலு நாள் ஆச்சு, அஞ்சு நாள் ஆயிடுது. உடனே அம்மா கேட்கலாம், நாலு நாள் நாலு வேதம் தானே, நீ அஞ்சு நாள் ஆயிடுச்சுன்னு பார்த்து திரும்பி வரலையே அப்படின்னு கேட்டாலாம். அதான் நாலு வேதம்ன்றது நம்பர், ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் எவ்வளோன்றது தெரியாது. அவ்வளோதானே அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து யோக சம்சித்தா, அதை சித்தி அடையிறதுக்கு இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஜஸ்ட் ஆரம்பிச்சதுனாலலாம் அது ஆகப்போறதில்லை. அந்த யோக சம்சித்தா தத் ஸ்வயம் காலையே ஆத்மனி விந்ததி. என்ன பண்ணுறா தன்னுடைய அந்த எஸ்டாப்ளிஷ்மெஸ் இன் இஸ் ஓன் செல்ஃப். அவன் வந்து அந்த ஹி அட்டைன்ஸ் த பெர்ஃபெக்ஷன் சொல்றார். எஸ்மாத்து ஆத்ம ஞானேன சதுஷம் பவித்ரம் சுத்திகரம் இய ஜெகதி வஸ்தந்திரம் ந வித்யதே. வஸ்தந்திரம்னா வேறொரு வஸ்து, அந்நத்து வஸ்து, இன்னொரு வஸ்து கிடையாது. எதை மாதிரி ஞானத்தை, ஆத்ம ஞானத்தை போன்ற சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு வஸ்து கிடையாது. தஸ்மாது ஆத்ம ஞானம் சர்வம் பாபம் நாசேத்து வித்தியத்த. அதனால் ஆத்ம ஞானமானது இதுக்கு முன்னாடி எவ்வளவு பாபம் அடைஞ்சிருந்தாலும் அது நசிச்சிடுறது. லோகத்தில் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக வசனங்கள் வச்சுருக்காப்பாங்க. விஷ்ணு மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தாத்பரியம் இதுதான். அவர் முன்னாடி எப்படின்னா வந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கி ரிஷி ஆகிட்டேன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஞானி ஆகிட்டேன்னு அர்த்தம். ஒன்ஸ் ஞானி ஆயாச்சுனாலே அவளோட பாஸ்ட் இஸ் இரிலவன்ட். நதியுடைய மொழி எங்கேயிருந்து இருந்தும் பார்க்கக்கூடாது, இங்கே வந்துருந்தா அது சுத்தம் அவ்வளோதான். அது மாதிரி விஷயம் நதியும் அது தாத்பரியம் இதுதான். அந்த ஸ்டேட்டஸுக்கு போயாச்சுனாலே கண்டிப்பாக அவளோட சின்ஸ் எல்லாம் எரடிக்கேட் ஆயிடுச்சுன்னு தாத்பரியமாக இருக்கும். சர்வம் பாபம் நாசயதி தத் ததாவிதம் ஞானம் யசோபதேசம் அஹரஹர் அனுஷ்டியமானம். இப்போதான் சொல்றார் ஞானம் வந்து அனுஷ்டானம் இல்லாமல் எஸ்டாப்ளிஷ் ஆகாதுன்றது இப்படி விசாரம். அங்க நம்ம என்ன பார்த்தோம், அத்வைத பட்சத்துல கேட்ட மாத்திரத்துல ஞானம் சொன்னோம். ஆனா இவ என்ன சொல்றோம் கேட்டா, நம்ம என்ன சொல்றோம் கேட்டா அப்படி கிடையாது. ஞானமானது எஸ்டாப்ளிஷ் ஆனோம், அந்த ஞானம் எஸ்டாப்ளிஷ் ஆகிறது கர்மயோகமானது பண்ணிதான் ஆகணும், கர்மானது செய்தார். ஆனா அங்க வரைச்சு அந்த ஞானம் அடைஞ்சதா அவளுக்கு கர்மா இருக்கிற லெவல் அப்படின்னு தாத்பரியம். ஏன்னா பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஒருத்தர் ஞானத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு வச்சுக்கோங்க. ஒருத்தர் யோகா யோகா பண்ணிட்டு இருக்காரு, சமாதியில் இருக்காரு, அவரை கூப்பிட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க பண்ண முடியாது. ஏன்னா சட்டில் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இதெல்லாம். அதனால் பட் அந்த ஸ்திதி போகிறதுக்கு கர்மாவானது பண்ணணுன்றது இங்கே இவருடைய தாற்பயம். ஏன்னா பகவான் சொல்கிற ஆத்ம தாரணார்த்தம் இந்த சரீரத்தை தாங்கிறதுக்காவது கர்மாவை பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறேன். அதனால் அதனால் கர்மாவை பண்ணணுன்றது விசிஷ்டாதிலே பட்சமாக இருக்கு. தத் ததாவிதம் ஞானம் யதோபதேசம் அகரஹ அனுஷ்டியமானம் ஞானாக்கார கர்மயோகன சம்சித்தா. இப்போ தான் அந்த லிங்க் கொடுக்குறார். ஏன்னா டிஸ்கஷன் எப்பவுமே இருந்தாலும் நம்ம மறந்துடக்கூடாது, அந்த லைன் நூல் நூலை விட்டுறக்கூடாது எப்பயுமே. இந்த எல்லா டிஸ்கஷனுமே கர்மயோகத்துக்கும் ஞான யோகத்துக்கும் இருக்கக்கூடிய கம்பேரிசன். கர்மயோகமும் ஞான யோகமும் வேற வேறன்னு சொல்லிட்டா வேற வேறையா இருக்கிற வசதியோ ஒன்றுக்குள்ள ஒன்று பார்க்கவே முடியாது. அதான் அஞ்சாவது அத்தியாயத்தில் சொல்லப்படுறது சாங்கிய யோகம் பிரதக் பாலாக வதந்தின்னு பிரதக் கிடையாதுன்னு சொல்லப்படுறது. அப்போ அதனால என்னன்னு கேட்டால் ஞான யோகம் கர்மயோகமும் பரஸ்பர விருத்தம் கிடையாது. சரியா? அப்ப ஞான யோக கர்மயோகத்துக்குள்ளேயே ஞான யோகத்தை அந்தர்பாவம் பண்ணலாம். எப்ப பண்ண முடியும் அப்படின்னா ரெண்டும் விருத்தமா இல்லாம இருந்தாதான். அதனால ஞானாக்கார கர்மயோகம் என்ன, வெறும் கர்மயோகம் இல்லை, ஞான யோகத்தை உள்ளடக்கிய கர்மயோகத்தினால் சம்சித்தா காலேன சுவாத்மனி பயனேவ லபதே. இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் ஹி அட்டைன்ஸ் தட் ஃப்ரம் எஸ்டாப்ளிஷ்மென்ட் இன் ஹிம்செல்ஃப் சொல்றது. தலைவர் ஸ்பஷ்டமாக இப்போ எப்படி பண்ணிக்கிறது, இப்போ டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் சொன்னாரன்னா அது எப்படி பண்ணுறதுன்றதா சொல்கிறார். ஸ்ரத்தாவால் லபதே ஞானம் தத்பரஸ்தம்பிதேந்திரிய ஞானம் லப்தா பராம் சாந்தியம் அச்சிரே நாதி தச்சதி. ஸ்ரத்தாவால் லபதே ஞானம், ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அது, லௌகீகத்துக்கும் வைதிகத்துக்கும் ரெண்டுத்துக்கும் அது ரொம்ப ரெலவெண்ட். இது ஸ்ரத்த இருந்தாதான் ஞானத்தை சம்பாதிக்க முடியும். நம்மளே பார்க்கணும் ஸ்கூல் எதுவான எடுத்துக்கானுங்க, ஸ்ரத்தையோடு இருக்கிறவாள் தான் ஞானம் சம்பாதிக்க முடியறது. எது ஒண்ணுமே ஸ்ரத்த இல்லாட்டி ஒண்ணுமே கிடையாது. தற்பரா சம்மதேந்திரியா ஞானத்தை சம்பாதிச்சுட்டோ, இப்ப நம்ம படிக்கிற படிப்பா என்ன ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா, கலௌகீகத்துல எத்தையோ படிக்கிறான் எத்தையோ வேலை பார்க்கறான், ஆனா லைஃப்னு வரைச்சே உபயோகமானதுல கேட்டு சுரக்காய் கடிக்க வருவாங்க கதையா. ஆபீஸ்ல எவ்வளவு நாலேஜ் பர்சன் இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்தானா அவனுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை அந்த நாலேஜ் வந்து ஹெல்ப் பண்ண போறது இல்லை. பர்சனலா ஒரு கிரீட் இருந்து வச்சுக்கோ, அவன் ஐஐடிலயோ ஐஎம்லயோ படிச்சிருப்பான், அவனால் அந்த நாலேஜ் அதை சால்வ் பண்ண முடியாது. பார்க்குறோம் ப்ராக்டிக்கலாகவே எவ்வளோ ஐஐடி ஐஎம்ல படித்தவாலாம் டேக் வெரி ராங் சாய்ஸ் இன் லைஃப். அப்போ புத்திசாலி தானே அவன், புத்திசாலி தானே இருக்கான் அப்போ, ஆனால் அவனால் பர்சனலாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியல. அப்போ அந்த கல்வியானது ஹெல்ப் பண்ணு. தற்பரான்னு சொன்னால் ஏன்னு கேட்டால், அந்த ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ படிச்சுட்டு அதை போய் நம்மளால் அதுலேயே இருக்க முடியல, அப்ளை பண்ண முடியல. அதை அந்த ஃபிலாசபியை விட்டதுனால என்ன இருக்குன்னு கேட்டு அதற்கு கண்டி பண்ண முடியாது. ஆனால் இந்த இந்த ஆத்ம ஞானம் இருக்கே இதுலேயே வி கேன் வெல் அப்பான் இட், அதையே சிந்தனை பண்ணி உட்காந்துருக்கலாம். அப்படி தத்தரக சம்யத இந்திரியா, வெறும் நினைச்சுட்டு இருந்தா போறாது, இந்திரியங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா மித்தியாச்சாரஹா உச்சத்தைன்னு சொல்றார், கர்மேந்திரியானு ஏக சம் கர்மேந்திரியத்தெல்லாம் மட்டும் அடைக்க வச்சு உட்காந்துருக்கான் வச்சுருக்கோம். ஞானேந்திரியத்தை அடைக்க வச்சுருக்கா இல்லை கர்மேந்திரியத்தை அடைக்க வச்சுருக்கா, மனசு ஞானேந்திரியெல்லாம் வெளில போயிட்டு இருக்குன்னு சொன்னா அப்போ பிரயோஜனம் இல்லை, அப்போ மித்தியாச்சாரா. அதனால் சம்யத இந்திரிய அனைத்து இந்திரியங்களும் கட்டுப்படுத்தி கொண்டு ஞானம் லப்துவா பராம் சாந்தி அச்சியேன்னு அதிகரிச்சது. அந்த ஞானத்தை அடைஞ்சான்னா பராம் சாந்தின்றது சுப்ரீம் பீஸ்ன்னு சொல்கிறான், அதை அச்சிரேனா மிக விரைவில் அடைகின்றான். பர்டிகுலர் அது ட்ரூவாக தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த சில யோகா ப்ரோக்ராம் பார்த்தா வச்சுருக்கோம், 1 வீக் ரெட்ரீட்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருந்தால் நம்ம நிறைய விஷயங்களை மறந்துட்டு தான் போகிறோம். அங்கே போச்சு மறந்துட்டு போனால் பெனிஃபிட் ஜாஸ்தியாக இருக்குது, மறக்காம போனால் பெனிஃபிட் கம்மியாக தான் இருக்குது, அதையும் ஒத்துக்கணும். அப்போ அந்த 1 வீக் நம்ம யூஸ் நம்ம ஃபோர்ஸ் டு லீவ் மெனி திங்ஸ் பிஹைண்ட். அப்போ நம்மளே பை சாய்ஸ் வேர் ஏபிள் டு லீவ் மெனி திங்ஸ் பிஹைண்ட், கண்டிப்பாக ஹாப்பினஸ் இருக்கா இல்லையா, நம்மளால் பண்ண முடியல. ஒன்ஸ் ஆற்றுக்குள்ளே வந்துட்டோம்னு வச்சுக்கோம், நிறைய விஷயங்கள் நம்ம போட்டு ப்ரெசென்ட் பண்ணுறது. ஆனால் விட்டுட்டு போனோம்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பாதிர பண்ணல. அப்போ அது அபியாசம் மூலமாக என்ன பண்ணும் கேட்டால், அதை அந்த ஞானத்தை அடைஞ்சு அந்த இந்திரியத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அதே சிந்தனம் பண்ணச்சு பராம் சாந்தி அச்சிரன் அதிகரிச்சது. ஏவம் உபதேசாத்து ஞானம் லப்தா, உபதேசாத்து ஞானத்தான் போட்டார். அதாவது குருவினுடைய ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு குரு ஆச்சாரியன் அடைஞ்சு இது எல்லாரும் ஒத்துக்கிறான், எல்லாரும் ஒத்துக்கிற விஷயம் இது, ஆச்சாரியன் அடைஞ்சு ஆச்சாரிய முக்கியான உபதேசத்தானே அடையணும். ஆனால் குரு வந்து தான் சொல்லணும் எதுவுமே. அப்போ ஏவம் உபதேசாத்து ஞானம் லப்தா ச உபதிஷ்ட ஞான விருத்தௌ, விருத்தி விருத்தினா ப்ராஸ்பெரிட்டின்னு சொல்லுவோம், இல்லை அதனுடைய வளர்ச்சி. அந்த ஞானமானது நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகும். இப்போ ஒரு ஸ்லோகம் சொல்லலாம் சம்ஸ்கிருதத்தில், ஆச்சாரியாத் பாதமாதத்தே பாதம் சிஷ்ய சமேதையா பாதம் சத்பிரம்மச்சாரித்யா பாதம் காலக்கிரமேச்சான்னு ஒருத்தன் எழுதினான். ஆச்சாரியாத் பாதமாதத்தே, ஒரு குரு வந்து நல்ல குருவாக இருக்கணும், எஃபிஷியண்டான குருவாக இருந்தால் வச்சுருக்கோம். அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார்னா கேட்குறவனுக்கு அவன் நார்மல் நார்மல் இன்டெலிஜென்ஸ் தான் வச்சுருக்கோம், 25% தான் அவனை கிரகிக்க முடியும் ஆஃப் வாட் இஸ் பீங் டாட். இவன் இன்டெலிஜென்ட்டாக இருந்தான்னா இவனே கேள்விலாம் கேட்டுட்டு இவனே திங்க் பண்ணிட்டு விசாரம் பண்ணிட்டு இன்னொரு 25% கிரகிச்சிக்கிறான். அப்போ 50% ஆகுது, இன்னும் 25% எப்போ வரும் கேட்டால் டிஸ்கஷன்ஸ், ஆர்கியூமெண்ட்டு டிஸ்கஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணி தெரிஞ்சுக்கிறான். ஆனால் மிச்சம் 25 காலக்கிரமேனச்சன் போட்டு அந்த அந்த டைம் வந்தால் தான் அது பக்குவம் அடையும் அந்த ஞானம். அது வரைக்கும் சும்மா உள்ளே உட்காந்துருக்கும். அப்போ நமக்கு தோன்றது, ஓ இதுதானா அது, இத்தனை தெரியாமல் திண்டாடின்றதுன்னு சொல்கிறோம். ஏன்னா அப்போ அந்த காலமானது வரணும். அப்போ அதுக்கு தான் சேர்த்து இதெல்லாம் போட்டுட்டார். உபதிஷ்ட ஞான விருத்தௌ ஸ்ரத்தாவான் தத்பரா, அந்த ஞானம் பரிபக்குவத்தை அடையணும். ஏன்னா இப்போ நம்ம கேட்டுட்டு போகிறோம், கேட்டுட்டு போயிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணாடி என்னாச்சு என்ன ஆகுது, அது அப்படியே போயிட்டு இருந்தவன் தான். அதனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். தத்ர ஏவ நியமித மனாகா, அதிலேயே மனசை செலுத்திண்டு தன் இதர விஷயாது அதை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சம்யதேந்திரியகா இந்தியத்தை அடைக்கிறவனாக அச்சிரேன காலையன உக்த லட்சண விபாக தசாபண்ணம் ஞானம் லபதே என்று மேலே சொல்லப்பட்ட அந்த தசை அந்த பரிபக்வ நிலையை அடைகிறான். தசாவிதன் ஞானம் லப்வா பராம் சாந்தியும் அச்சிரேன அதிகச்சதி பரம் நிர்வாணம் பிராப்தி பதம் போட்டுட்டார். இந்த நிர்வாண பதம் ரொம்ப மிஸ்லீடிங்காக இருக்கு, அதை எல்லாரும் அந்த இதுக்கு யூஸ் பண்ணுறா, இமான்சிபேஷன் தான் சொல்கிறா. பட் என்ன இமான்சிபேஷன் தெளிவாக சொல்லணும், அது இந்த ஆத்ம ஞானத்தை அடைஞ்சு அந்த ஆத்ம ஞானத்திலேயே எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிறது தான். சரியா? அப்படி சொல்ற அடிச்சல் இதில் ஆப்போசிட்டாக இருக்க என்ன ஆகும் இப்போ? ஏன்னா ஃபெய்த் இருந்தால் தான் ஞானம் ஏற்படும் சொல்றார். முதல்ல ஃபெய்த்துனா குருக்கிட்டே ஃபெய்த்து வேணும். இப்போ இவருக்கு என்ன தெரியும், என்ன சொல்கிறார் பார்க்கலாம்னு சொல்லி தான் அது நினச்சிட்டே இருந்தால் வச்சுருந்தோம், அப்போ சொல்கிற விஷயம் உள்ளே போகாது. அப்போ சொல்கிறவர் மேலே ஒரு விஸ்வாசம், சொல்கிற விஷயத்து மேலே விஸ்வாசம், ரெண்டுமே வரும். அந்த ஸ்ரத்தா இருக்கணும், ரெண்டு இருந்தால் தான் உள்ளே போகும். இப்போ ரெண்டுமே ரெண்டு இந்த ஸ்ரத்தை இல்லாத என்ன அவன் கேட்டால் சம்சய ஆத்மா வினஷதி அஜ்ஞா அஜ்ஞான அஜ்ஞானி அஸ்ரத்ததானஸ்ய அஜ்ஞானா இருந்துட்டு போட்டோம், ஆனால் ஸ்ரத்தை இருந்து வச்சுக்கோ நாளெல்லாம் ஞானம் வந்துடும். ஆனால் ஞானியாக இருந்துட்டு ஸ்ரத்தை இல்லை அப்படின்னா வரப்போகிறது இல்லை. புத்திசாலத்தில் வந்து ஸ்ரத்தை இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, ஸ்ரத்தை இல்லைன்னா. அப்போ அஜ்ஞா அஸ்ரத்ததானஸ்ய சம்சய ஆத்மா வினஷதி அப்படி டவுட் பண்ணிட்டே இருக்கிறவன் ஹி பெரிஷஸ் நான் அயம் லோகா அஸ்தி ந பரோ ந சுத்தம் சம்சயாத்மனா இந்த லோகமே கிடையாதுன்னு சொல்லச்சு அவனுக்கு அந்த பரம் சுகத்தை பற்றி சொல்லி பிரயோஜன சொல்ல வேண்டியது சொல்லவும் வேணுமோ சொல்லணும்னா சொல்லவும் வேணுமோ அப்படிங்கிற இதுவே இல்லைன்றப்ப அதுவும் அவனுக்கு கிடைக்காதுன்னு தாத்பரியமானது. அஜ்ஞக ஏவம் உபதேச லப்த ஞான் லகிதா இப்படி உபதேசம் மூலமாக வந்த ஞானம் இல்லாதவன் உபதிஷ்ட ஞானம் ஏன்னா இப்ப இக்னரண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஜென்ரிக் டம், இக்னரண்ட் ஆஃப் வாட் அது சொல்லணும், நோயர் அப்படின்னு சொன்னா நோயர் ஆஃப் வாட் அத சொல்லணும். அப்ப வெறும் அஜ்ஞானா இக்னரண்ட் சொல்ல வச்சிருந்தோம், எதுல இக்னரன்ஸ் சொல்லணும், த இக்னரன்ஸ் இஸ் பிளஸ் சொல்ற இல்லையா, இக்னரன்ஸ் இஸ் பிளஸ், அதுக்கு என்ன அர்த்தம் இப்போ? அது ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணலாம். இக்னரன்ஸ் பிளஸ்னா லௌகிக விஷயத்தே இருக்கான், இப்போ ஆத்மாலாம் பற்றி தெரியல வச்சுருந்தோம் அது மாதிரி சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான், பண்ற தப்பே பண்ணிட்டு இருக்கான், ஏன்னா நீ பண்றது தப்புடா இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்னா ஐயோ அப்ப பயம் வந்துடுது, இதெல்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாது தெரியலையே அப்படின்னு இருக்கான். அது ஒரு பக்கம் லௌகிகமா அர்த்தம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலா போகணும்னா இந்த மெட்டீரியல் விஷயங்களை பற்றி இக்னரன்ஸ் இருக்கிறது எவ்வளோ நல்லது. எனக்கு கார் ஓட்ட தெரியாது, வண்டி ஓட்ட தெரியாது, மொபைல் பார்க்க தெரியாதுன்னா எல்லாம் சந்தோஷம் ஆக்சுவலாக. இந்த இக்னரன்ஸ் வந்து இட் இஸ் பெஸ்ட் இண்டீட், ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வச்சுருந்தோம், இதெல்லாம் பிரவர்த்தி ஏற்பட்டுட்டே இருக்கு, எனக்கு நடந்து போக மட்டும்தான் தெரியாமல் தனக்கு வச்சுருந்தோம், அவன் தான் பரம கோரிக்கை அவனுக்கு தான். அப்போ இக்னரன்ஸ் இஸ் பெஸ்ட் இந்த பக்கம் பார்த்தோம் வச்சுருந்தோம் தேவையில்ல, இது தெரிஞ்சுட்டு கஷ்டப்படுறதுக்கு பதில தெரியாமல் எதுவும் வேண்டாம் அப்படின்னு. அப்போ அஜ்ஞானம் யாருன்னு கேட்டால் உபதேச லப்த ஞான ரகிதா, இப்போ சொல்லப்பட்ட இந்த உபதேசம் மூலமாக வந்த ஞானம் இல்லாதவன் உபதிஷ்ட ஞான விருத்துபாயே ச அஸ்ரத்ததானஹ. சரி உபதேசம் அடைஞ்சான் என்ன தெரிஞ்சுட்டான், ஆனால் அதை விருத்தி பண்ணிக்கிறதுக்கு ஸ்ரத்தை இல்லை. அத்வரமானஹ துவரன்னா ஒரு வேகம் இல்லை, அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு துறையோடு தான் கற்றுக்கணும். இப்போ சில பேர் கார் ஓட்ட கற்றுக்கிறார், கார் ஓட்ட கற்றுக்கிறான்னு சொன்னால் வீக்லி ஒன்ஸ் தான் கார் எடுக்கிற, அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வெல்ல முடியல, அதுக்கு அடுத்த வாரம் எடுக்கிற, இப்பெல்லாம் எடுத்துட்டு இருந்தால் 6 மாதம் 1 வருஷம் ஆகும் காரை கற்றுக்கிறதுக்கு. 2 நாள் 3 நாள் இதம்பரமாக உட்காந்து அதையே கற்று அதை ஏன்னா கற்றுக்கின்ற வேகம் முதல்ல வேணும், இதில் தான் கற்றுக்க முடியும். எந்த ஒரு ஆக்ஷனுமே இப்போ சமையல் இருக்குன்னு வச்சுக்கிட்டோம் தொடர்ச்சியாக பண்ணால் தான் வரும், 6 மாதத்துக்கு வந்து அடிப்படைக்கு போய் பண்ணால் திருப்பி திருப்பி குழப்பத்தான் வரும், எதை முதல்ல மட்டும் ரிப்பேரிங் பண்ணுறதுன்னு. அப்போ அத்வரமானக அப்போ அது நல்லா சிறப்படுத்தின்ற எண்ணம் இல்லாமல் இருக்க அவளுக்கு உபதிஷ்டேச்ச ஞானே சம்சயாத்மா சம்சயிதமனா வினஷதி நஷ்டோ பவதி. அப்போ ஆரம்பித்ததெல்லாம் வேஸ்டாக போகிறது அவளுக்கு, திருப்பியும் கோ பேக் டு ஸ்கொயர் ஒன்னு அர்த்தம். அஸ்மின் உபதிஷ்டே ஆத்ம யாத்யாத்ம விஷயே ஞானே சம்சயாத்மா அயமபி பிராகிருத லோகோ நாஸ்தி. இப்படிப்பட்ட பிராகிருத லோகமும் அவனுக்கு கிடைக்கிறது இல்லை. அதாவது பிராகிருத லோகம்னா தர்ம அர்த்த காம மோக்ஷ, இந்த தர்ம அர்த்த காமம்லாம் பிராகிருத்தமாக இருக்கக்கூடியது, மோட்சம் மட்டும் அப்ராகிருத்தம். என்ன தாத்பரியம் கேட்டால் இப்படி சொல்லப்பட்ட வழியில சம்பாதிக்கப்படுற தர்மம் அர்த்த காமம் இருக்கு, இவைகள் தான் வந்து பாபம் இல்லாம வர விஷயங்கள். நமக்கு லோகத்துல டவுட் வருது, இப்போ நிறைய பணக்காரா இருக்கா, இப்ப அவெல்லாம் எப்படி சம்பாதிச்சா அப்படின்னு பாக்குறோம் வச்சுக்கலாம், எப்படியோ சம்பாதிச்சா. இப்ப இவெல்லாம் பணம் சேர்ந்திருக்கேன், இப்ப வேதத்திலயோ ஸ்கிரிப்சர்ஸ்லயோ ஒரு ஒரு வழி சொல்லியிருக்கான், இதெல்லாம் பண்ணா செல்வம் வரும் சொல்லிருக்கான். ஆனா இதெல்லாம் பண்ணாமயே இப்போ ஏதோ ஒரு ஃபீல்ட்ல போற, பாலிடிக்ஸ்லயோ ஏதோ போற வச்சிருந்தோம், பணம் சம்பாதிச்சிருக்கான் இல்லையா, அப்ப பணம் சேர்றதா இல்லையா, அப்ப அந்த உபாயத்தை பண்ண வேண்டாம் போலதான் இருக்குன்னா, அந்த உபாயம் எதுக்கு சொல்லப்பட்டுக்குன்னா, பாவம் இல்லாம வரக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் பாவத்தோட வரக்கூடிய விஷயங்கள். பணம் மட்டும் எப்பயுமே டிஸ்ப்ரொபோர்ஷனா வரக்கூடாது, வந்தாலே எங்கேயோ சம்திங் வாங்க அர்த்தம், அது தெரியாதான் வரணும் ஃப்ளோ. அப்ப என்னது நமக்கு தெரியறது, இப்ப இதெல்லாம் ஏன் சாஸ்திரம் விதிச்சிருக்குன்னு சொன்னா, ஆசை நியாயமான ஆசை, அதுக்கு நியாயமா உபாயம் பண்றா அது கிடைக்கிறது. அந்த ஆசைய அந்நியாயமாகவும் நிவர்த்தி பண்ணிக்கலாம், ஆனா அது இங்க சொல்லுது. அதனால அவளுக்கு அந்த நியாயமான முறையில் வரக்கூடிய தர்மார்த்த காமங்களும் வராது. தர்மார்த்த காமங்களே வராதுன்றப்ப மோக்ஷர்கள் சொல்லுவானே, இதுக்கு பேரு கைமுத்துக்க நியாயம்னு பேரு, என்ன சொல்லலாம் தெரியல, ரெண்டு விதமா அதை சொல்லலாம். ஒரு கிளாஸ்ல ஒருத்தன் 50 மார்க் வாங்குறான், இன்னொரு பையன் 100 மார்க் 90 வாங்கிட்டு இருக்கான். 50 மார்க் வாங்குற பையன் கிட்ட போயிட்டு ஒரு சம்மை கொடுத்து போடுறான்னு சொல்றோம், போட்டுடுறான். இப்ப திருப்பி இது இதே சம்மை கொண்டு போய் 100 மார்க் வாங்குறான பரீட்சை பண்ணுன்னு சொல்றது வேஸ்ட். 50 மார்க் வாங்குறானே சம்மை போட்டான்னு சொன்னா 100 மார்க் வாங்க கண்டிப்பா போட போறான்னு அர்த்தம். இது ரிவர்ஸா பாக்கணும்னா, 100 மார்க் வாங்குற பையன் கிட்ட போய் சம்மை கொடுக்குறோம், கஷ்டமான சம்மை, அவனால போட முடியல, அதை கொண்டு போய் ஒருத்தன் 40 மார்க் வாங்கின அவன் இதை போடுன்னு சொன்னா அவனே போடலாம், எங்க எங்க போட போறான். அது மாதிரி இது வந்து ஒரு கைமுத்து கீமுத்தான்னு சொல்லுவான். இதையிலே கிடைக்காதப்ப மோட்சத்தை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். தர்மார்த்த காமாதி புருஷார்த்தாச்சா வித்யந்தி குதோ மோக்ஷா இத்தியர்த்தா, இவைகளே கிடைக்காதுன்னு சொல்றப்ப மோட்சமும் கிடைக்காது. சாஸ்திரிய கர்ம சித்த ரூபத்வாது சர்வேஷாம் புருஷார்த்தானாம் சாஸ்திரிய கர்மஜன்ய சித்தேகேச்ச, அதான் நான் சொன்னதுக்கு நான் தாத்பரியம். சாஸ்திரிய கர்ம சித்தி ரூபத்வாது, சாஸ்திரம் விதிக்கப்பட்ட வகையில போய் இந்த கர்மா பண்ணி இந்த பலன்கள் அடையிறது இருக்கு இல்லையா. தேகாதிரிக்த ஆத்ம நிச்சய பூர்வகத்வாது அத சுக லவ பாகித்வம் ஆத்மனி சம்சயாத்மனோ ந சம்பவதி, அதனால அப்படிப்பட்ட அந்த சம்சயாத்மாக்கு இதெல்லாம் கிடைக்கிறது இல்லைன்ற லௌகிகமா பார்க்கணும். நம்ம பார்க்கவே படிப்புலையோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம ஒரு ஒரு லெவல் போகணும்னு சொன்னா சாக்ரிஃபைஸ் சொல்ற, சுகத்தை வந்து சுகாத்தீச்சே குதோ வித்யான்னு சொல்றா, சுகமா இருக்கணும் வித்தியே கிடையாது. அப்ப ஒரு கவி கூட எழுதியிருக்கான், மனசி காரியார்த்தி என்ன பண்றான், ரெசல்யூட்டா இருக்கிறவன் என்ன எங்க சாப்பிடுறான் எங்க தூங்குறான் இதெல்லாம் பத்தி கவலைப்படுறது இல்லை, லட்சியம் வந்து அதை அடையணும்னு இருக்கு. அப்ப லௌகிகமா விஷயங்கள் அடையணும்னா கூட ஒருத்தர் சில பேர் சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கு, சில துக்கத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கு. இல்லை இல்லை நான் ஒன்றுமே தூங்கிடுவேன் காத்தால் எப்படிதான் எழுதுட்டேன்னு சொன்னால் அந்த பரிசிரமம் படாதவனுக்கு மார்க் கிடைக்க போகுது. அப்போ லௌகீகமாக விஷயமா இருந்தால் கூட அப்போ ஏதோ ஒரு அந்த லிமிட்டை கிராஸ் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா. அதனால் சொல்றார் ஞானம், அந்த ஞானத்தை அடையணும், அந்த ஞானத்தை அடைஞ்சு அதை தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான வழிகளை கடைபிடிக்கணும், அப்படி கடைப்பிடிச்சு அனுஷ்டானம் பண்ணச்சு அது ஒரு காலத்தில் ஸ்திரமாகி அவனுக்கு அனைத்து விதமான பாபங்களையும் போக்கி ஒரு பரமம் சுகத்தை கொடுக்கறதுன்னு சொன்னார். அடுத்து யோக சந்நியஸ்த கர்மானம் ஞான சம்சின்ன சம்சயம் ஆத்மவந்தந்த கர்ண கர்மானி நிபந்தந்து தனஞ்செய்ய, ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குற, யோக சந்நியஸ்த கர்மானம் ஞான சம்சின்ன சம்சயம், சம்சயத்தை எப்படி போக்கலாம்னா ஞானத்தால் தான் போக்கிக்க முடியும். சம்சின்ன இந்த சின்ன பின்னன்னு சொல்றவங்க அது சம்ஸ்கிருத வார்த்தை தான், சின்ன பின்னமாக சொல்லணும்னா சின்ன பின்ன, சின்னம்னா கட் பண்ணது, சின்ன சம்சயம்னு சொல்றாங்க. சின்ன சம்சயம்னா இந்த பசங்களை கிடைக்கிறது சின்ன சம்சயம் கிடையாது, சின்னனா அதுவும் ஆக்சுவலாக கட். இப்போ சின்னா என்ன ஆக்சுவல் தமிழ் இல்லை சின்னதுன்னு சொல்கிறோம், ஸ்மால், ஸ்மால்னா என்ன, தட் விச் ஹஸ் பீன் கட் ஃப்ரம் சம்திங் பிகர் இல்லையா, அதான் அர்த்தம், கட் பண்ணப்பட்டதான் சின்னன்னு அர்த்தம். அப்ப அவன் அவனுடைய சம்சயமானது சின்ன மாறுது, எப்படி சின்ன மாறுதுன்னு கேட்டா ஞானத்தினால. அப்ப அவனுக்கு என்ன கிடைக்கிறது, கர்மாணி ந நிபந்தந்தி, அந்த கர்மாக்கள் ஆக்ஷன்ஸ் அவனை பைன் பண்றது இல்லை. யதா உபதிஷ்ட யோகேன சந்நியஸ்த கர்மானம் ஞானாகாரதா பண்ண கர்மானம் யதோபதிஷ்டேன ச ஆத்ம ஞானேன ஆத்மனி, யதா உபதிஷ்ட யோகேன, ஏன்னா அதை அடிக்கடி போடுகிறார் இப்படி கர்மயோகத்தை உபதேசம் பண்ணது. இந்த சாப்டருடைய சம்மரி பார்த்தீங்கன்னா முதல்ல தன்னுடைய பிறப்பெல்லாம் சொன்னார். சொல்லிட்டு கர்மயோகத்தை பத்தி அதுல சேஷத்தை சொல்லி அதுல இருக்கக்கூடிய பிரபேதங்கள்லாம் சொல்றாரு. பிரபேதங்கள்னா சில பேர் வந்து திரவியத்தை வச்சுன்னு யஜ்ஞம் பண்றா, சில பேர் என்ன பண்றா, நீங்க கேட்ட கேள்விக்குலாம் பதில் வந்தது. நீங்க கேட்டா எல்லாருமே ஏன் யாகம் யஜ்ஞம் சொல்றோம்னு சொல்லியிருந்தேன், அதுக்கெல்லாம் இதுல பதில் வந்தது. ஆக்சுவலா சில பேர் திரவிய யஜ்ஞமா பண்றா, சில பேர் திரவியத்தை விட்டுட்டு இந்திரியங்கள் அடக்கிறதே யஜ்ஞமா பண்றா யாகம், சில பேர் வந்து மனசை அடக்கிறத யாகமா பண்றா. அந்த மாதிரி ஒரு ஒருக்கும் சொல்லுவார். இது மாதிரி சில பேர் யாத்திரைகள்லாம் போற, அதுவும் ஒரு விதமான யோக, எதுவும் யாகம் தான். பட் அதெல்லாம் பண்றோமே, அப்ப நித்திய நைமித்திகமெல்லாம் விட்டுடலாமான்னு கேட்டா அதெல்லாம் விடக்கூடாதுன்னு சொல்றாரு. நித்திய நைமித்திகா பண்ணிட்டு அது போகதான் இந்த இந்த யாகங்கள்லாம் பண்றது. ஏன்னா கர்மயோகத்துல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டிவிஷன் சொன்னது. அப்படி சொல்லப்பட்ட இந்த சந்நியஸ்த கர்மானம் ஞானாக்காரதா பண்ண கர்மானம், ஞானத்தை தன்னுள் அடக்கிய கர்மா, அப்படிப்பட்ட கர்மா பண்ணவனை யதோபதிஷ்யன் வச்ச ஆத்ம ஞானேன, அப்படிப்பட்ட ஆத்ம ஞானத்தை கொண்டு ஆத்மனி தன்னுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஹிம்செல் சம்சின்ன சம்சயம் ஆத்மவந்தம். எப்படிப்பட்ட ஆத்மனி, சம்சயங்கள்லாம் போன அகன்ற அந்த தன்னுடைய அவனை மனசினம்னா அந்த ரெசல்யூட் பர்சனை புதிஷ்டார்த்தே திடாவஸ்தித மனசம், சொல்லப்பட்ட அர்த்தங்களில் நன்றாக எஸ்டாப்ளிஷ் ஆகக்கூடிய மனசை உடையவனை வந்த ஹேத்து பூத பிராச்சீன அனந்த கர்மானி நிபந்தந்தி. அப்படிப்பட்ட ஹோம எஸ்டாப்ளிஷ் ஆனவனை அந்த கர்மாக்கள் நம்ம பயன் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ ராக்கெட்டுன்னு வச்சுருந்தோம், ராக்கெட் எங்கே அனுப்புறா, ராக்கெட் எங்கே அனுப்பிச்சு நிறைய சிலிண்டரை கட்டி அனுப்புறா, அதில் ஒவ்வொன்றா எக்ஸாஸ்ட் ஆகுது, கடைசியாக புஷ் பண்ணுறது. அப்போ இதுதான் கர்மயோகம் மாதிரி. இப்போ அந்த ஆர்பிட்டுக்கு போகிற ஸ்டேஜ் வரைக்கும் வி ஹவ் டு ஃபயர் ஆல் த சிலிண்டர்ஸ் கம்ப்ளீட்லி. அப்போ அந்த கர்மயோகத்தை ஸ்டெஸ் ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம் வச்சுக்கோம், ஒரு ஸ்டேஜில் எல்லாம் விலகி அதிலே எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுறது. அதனால் அப்படி அந்த ஞானத்தை உள்ளடக்கிய கர்மயோகத்தை பண்ணிட்டே இருக்க தாத்பரியமா இருக்கு. தஸ்மாத் அஜ்ஞான சம்போதம் சித்தம் ஞானாசினா ஆத்மனக சித் மேனம் சம்சயம் யோகம் ஆதிஷ்ட உத்திஷ்ட பாரத பாரதன அர்ஜுனா தஸ்மாத் தேஃபோர் அஜ்ஞான சம்பூதம். அஜ்ஞான சம்பூதம்னா அஜ்ஞானத்தோடு இருக்கக்கூடிய, சித்தம்னா உன்னுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய, ஞானாசினா ஞான அசினா ஞானத்தை அசினா கத்தி வாழ், முன்னாடி அக்னின்னர் இப்ப கத்தினர், ஞானாசினா ஆத்மனக உன்னுடைய சம்சயம் சித்வா ஏனம் சம்சயம் சித்வா, சித்வானா அழிக்கிறதுன்னு அர்த்தம், வெட்டுறது அழிக்கிறது, அழிச்சுட்டு யோகம் ஆதிஷ்ட உத்திஷ்ட பாரத கர்மயோகத்தை பண்ணி தான் சண்டை. ஏன்னா அவன் என்ன கேட்டான், சண்டை போடணுமா வேணாமான்னு கேட்டான். அப்ப தெளிவாக பதில் சொல்லியான, சண்டை போடலாம், போட்டாலும் தப்பு இல்லை, போடலாம் இப்படிலாம் சொல்லியிருந்தாச்சு, அவனுக்கு பதில் கிடைக்காது. சண்டையை போடுன்ட்டு யோகம் ஆதிஷ்ட உத்திஷ்ட, ஏன்னா உன்னோட டியூட்டி அதுதான், ஆக மொத்தம் எல்லா உபதேசமும் அதுக்கு தான். அதனால கர்மயோகம் பண்ணுன்றதான் கீதை சொல்றதுன்றது அவருடைய பட்சமா இருக்கு. ஆதிஷ்ட உத்திஷ்டனா எழுந்துரு பண்ணுன்னு அர்த்தம். தஸ்மாது அநாதி அஜ்ஞான சம்பூதம் ஹித்தம் ஆத்ம விஷயம் சம்சயம். இந்த சம்சயத்துக்குள்ள விசேஷமா இருக்கு. இப்ப அனாதிகாலமா இருக்கக்கூடிய அந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த சம்சயம், என்ன சம்சயம், ஆத்மாவை பற்றிய சம்சயம், தேகமா தேகத்தை காட்டின வேறையா இருக்கக்கூடிய விஷயமா, அழியுமா அழியா, இப்பட்ட விஷயங்கள் இருக்கணும். மயா உபதிஷ்டேன ஆத்ம ஞானாசினா, என்னால் உபதேசம் செய்யப்பட்ட ஞானம் என்கிற வாளால் சித்வா அறுத்து அழித்து, மயா உபதிஷ்டம் கர்மயோகம், என்னால் உபதேசிக்கப்பட்ட கர்மயோகத்தை ஞானம் வந்துடுது. ஏன்னா இன்னொரு விசாரம் என்ன கேட்டா, கர்மயோகி இருக்கா ஞானயோகி இருக்கா, முதல்ல கேட்டது தான் நான் கர்மயோகம் பண்ணட்டுமா ஞானயோகம் பண்ணட்டுமா கேட்டான். அப்ப கிருஷ்ணா சொன்னார், ஞானயோகிய வசதியா பேசுற, திருப்பி கேட்க அஞ்சாவது அத்தியாயத்துல தான் ஆரம்பம் கேள்வி, இப்ப எது திருப்பி வசதியும் கேட்க போறான். அவர் சொன்னது முதல்ல இப்படி காத்திர எப்படின்னு கேட்டா, ஞானயோகம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா ரொம்ப வசதியானது, முதல்ல அதுல போயிடாத முடியாது, கர்மயோகம் பண்ணிருந்தார். அப்ப அவன் கேட்டான், அதுதான் வசதினா, அப்ப ஏன் இதை பண்ண சொல்றாருன்னு கேட்டான். இல்லப்பா அதனால முடியாது, போனா விழுறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி, இதை பண்ணாலே அந்த பலன் கிடைக்கும். நம்ம அந்த கதைகளை வர்ற மாதிரி தான், பழத்துக்காக ஒருத்தர் வந்து உலகத்தையும் சுத்தினார், ஒருத்தர் அம்மா அப்பாவையும் சுத்தினார், இதை சுத்தினா அது பண்ணாம அர்த்தமானதுனால, கர்மயோகம் பண்ணாலே ஞானயோகத்தை உள்ளடக்கின மாதிரி ஆறுதுனால இதையே பண்ணு. ஞானயோகம் பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தாலும் இதை பண்றதா சேஃப்டி, அதான் அவருடைய பாயிண்ட். அதனால நான் சொன்ன கர்மயோகத்தை உத்திஷ்ட ஆதிஷ்ட உத்திஷ்ட ப்ராக்டிஸ் பண்ணு எழுந்துருன்னு அர்ஜுன் அட்வைஸ் பண்றார். அஞ்சாவது இன்ட்ரக்ஷன் மட்டும் பார்த்துட்டு நிறுத்திக்கலாம். இப்ப சதுர்த்தய அத்தியாயே கர்மயோகசிய ஞானாகாரதா பூர்வக ஸ்வரூபேதோ ஞானாம்சஸ்யச்ச பிராதான்யம் உக்தம். இப்ப கர்மயோகத்தை ஞானத்தை அடங்கிய அல்லது ஞானத்தை அடக்கிய ஒரு பிராக்டிஸ சொன்னார். அப்ப அதுல ரெண்டு விஷயம் இருக்கு. கர்மனி கர்ம ஏப்பஷியன்னு சொன்னார். கர்மா இருக்கு, ஞானம் இருக்கு. கர்மால ஞானத்தை பார்க்கறான், ஞானத்துல கர்மாவை பார்க்கறான். நம்ம எதை பார்க்கறோமோ அதை பொறுத்தா இருக்கு. இப்ப இதை யோசிச்சோம் வச்சுங்களேன். இப்ப நம்ம ஃபுட்டு வச்சுருக்கோம், ஃபுட்டுன்னு சொல்றோம். ஆகாரத்தை விதவிதமா பார்க்கறோம். நம்ம விதவிதமா பார்த்தாலும் ஒரு ஆஸ்பெக்ட் காமன் டு எல்லா ஆகாரம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா, பசியை அடைக்கிறது மட்டும் இல்லை, எனர்ஜி கொடுக்கறது. அப்ப எனர்ஜி இல்லாத விஷயம் சாப்பிட மாட்டோம் நம்ம. அதாவது நமக்கு அவளுக்கு சில விஷயங்களை மட்டும்தான் சாப்பிட முடியும். அந்த மாதிரி ஒரு இது இருக்கு, வியவஸ்தை இருக்கு. நம்மளால மரத்தை சாப்பிட முடியாது, ஆனா செல்லு பூச்சினா மரத்தை சாப்பிடும். அப்ப அந்த எனர்ஜியை பிரேக் பண்ணக்கூட சக்தி அதுக்கு இருக்கு. அதனால மரத்துல எனர்ஜி, இப்ப நம்ம மரத்தை சாப்பிடாததுனால மரத்துல எனர்ஜி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதுல எனர்ஜி இருக்கு, அந்த எனர்ஜியை பிரேக் பண்றதா இங்க வேலையே. இப்ப சாப்பிட்றது என்ன அர்த்தம், இப்ப டைஜஷன் என்னது ஆக்சுவலா, சாப்பிட்ட வசுவை உடச்சி உடச்சி உடச்சி எனர்ஜி ரிலீஸ் பண்றது இல்லையா. இஃப் தேர் இஸ் சம்திங் விச் பர்வேஸ் ஆல் ஃபுட் பார்த்தா எனர்ஜி தானே. இப்ப எனர்ஜியா பார்த்தா எல்லாமே எனர்ஜி தான், இல்ல ஆகாரமா பார்த்தா எல்லாம் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருந்துருக்கு. சோ எப்படி பாக்குறோமோ, அப்ப இந்த ஞானம் தான் மொத்த கர்மாவும் பெர்வேட் பண்றது. அப்ப இதுதான் கர்மா, இதுதான் ஞானம் அப்படின்னு சொல்லிச்சு. ஞானத்துல கர்மால அகர்மாவை பாரு, அகர்மால கர்மாவை பார்க்கலான்னு சொன்னாரு. அகர்மானா ஞானம் சொன்னோம், அகர்மானா நாட் இன்ஆக்ஷன். ஏன்னா எப்பயுமே ஆக்ஷன்ல இன்ஆக்ஷனை பார்க்கவே முடியாது, இன்ஆக்ஷன்ல ஆக்ஷன் பார்க்க முடியாது. ஆனா ஆக்ஷன்ல ஞானத்தை பார்க்கலாம்னு சொன்னார் இல்லையா. பாவம் உனக்கு அசையை சொன்னோம், உதாரணம் சொன்னோம். ஒரு அன்பு மிகுதியா இருந்து ஒரு காரியத்தை பண்ணுச்சு, நமக்கு அதில் அன்பு தான் தெரியுது, அந்த காரியம் கூட நமக்கு தெரியுது இல்லை. ஒரு அம்மா இருக்கா குழந்தைய நல்லா பார்த்துக்கான்னு சொன்னா, அவள் எப்படிதான் பார்த்துக்கிறான்றது அந்த அன்பு தான் பிரதிபலிக்கிறது. அப்ப அந்த ஆக்ஷனையும் நமக்கு தெரியக்கூடிய பாவமானது அந்த அன்பு தான். அப்ப அந்த கர்மால ஞானம் தெரிய சான்ஸ் இருக்கு, ஞானத்துல கர்மா தெரிய சான்ஸ் இருக்கு. அப்படி இருந்தாலும் அதுல ஞானத்துக்கு தான் பிராதானியம் சொல்றாரு. கடைசியில் சொல்றாரு, இப்போ ரொம்ப சட்டிலா சொல்ல போறாரு. அதுல ஞான அம்சம் இருக்கு, அதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. அதான் ஞானாகாரதா பூர்வக ஸ்வரூபேதோ ஞானாம்சஸ்யச்ச பிராதான்யம் முக்தம். அதுல இருக்கக்கூடிய ஞானத்துக்கு தான், ஏன்னா அந்த ஞானம் இல்லாட்டி அந்த கர்மயோகத்தை இந்த பலனை கொடுக்காது. இப்ப இந்த சாப்டர் சொல்ல போறார், கர்மயோகம் பண்ணி ஞான யோகம், ஞான யோகம் பண்ணி அதுக்கு மேல பக்தி யோகம். அப்ப கர்மயோகத்தோட எண்டு, அதாவது அதோட பலன் இருக்கே, அது ஞான யோகமா இருக்கு, ஞானத்துக்கு என்ட்ரியா இருக்கு. ஞான யோகத்தோட எண்டு எதுவா இருக்கு, ஆத்ம இதை கொடுக்கறது, சாட்சாத்காரத்தை கொடுக்கறது. முக்தியை கொடுக்கும்போது பக்தி யோகம் தான், சித்த சுத்தி, சித்தத்தை காட்டப்படுது நமக்கு சரியா. அப்ப ரெண்டுத்துக்கும் வேற வேறையா இருக்கு அப்படின்னு கேட்டா கிடையாது. ஞானத்தை உள்ளடக்கிய கர்மயோகம் எதை கொடுக்கும், ஞான யோகத்தோட எண்டு இதுவே கொடுத்துரும் சொல்றோம். ஆக மொத்தம் ஞானத்தை அடக்கின கர்மயோகமும் ஞான யோகமும் சேம் அப்படின்னு சொல்ல வர்றாரு இப்போ. ஆனா என்ன நம்ம இதுல அண்டர்லைங் ஆஸ்பெக்ட்னா, அப்படி அந்த ஞான அம்சம் கர்மயோகத்துல இல்லைன்னா அது வேறையாகும். அதனால அதுல எது முக்கியமா இருக்கு, இப்ப அந்த ஞான அம்சம் தான். அதனால பிராதான்யம் உக்தம் ஞான யோகாதிகாரனாக அப்படி கர்மயோகசிய அந்தகத ஆத்ம ஞானத்வாத்து அப்பிரமாதத்வாத்து சுகரத்வாத்து நிரபேட்சத்வாத்து ஜாயஸ்வம் திருத்தியேவ உக்தம். மூணாவது தேதி சொல்லிட்டார், ஞான யோகத்துக்கு, ஞான யோகத்துக்கு அதிகாரியா இருந்தா கூட கர்மயோகத்தையே பண்றது சேஃப். ஏன்னா அப்பிரமாதத்வாத் கன்ஃபியூஷன் கிடையாது, ஈஸியா இருக்கு பண்றதுக்கு. எதையும் உபேட்சம் பண்ண வேண்டாம், எதையும் நிராகரிக்க வேண்டாம், அப்படியே இந்த ஃப்ளோ யூ கேன் கோ அப்படின்னு சொன்னார். இதானே கர்மயோகசிய ஆத்ம பிராப்தி சாதனத்திலே, கர்மயோகத்துக்கு ஆத்ம பிராப்தி, ஆத்ம பிராப்தின்னு ஆத்ம ஞானத்தை அடையிறதுக்கு ஞான நிஷ்டாயாக சைக்ரியா. சைக்ரியம்னா சீக்கிரசிய பாவம், குயிக்கா ரிசல்ட் கொடுக்கும். இது கர்மயோகம். ஞான நிஷ்டாவை காட்டிலும், ஞான யோகத்தை காட்டிலும் கர்மயோகத்துக்கு எஃபிகசி ஜாஸ்தி, உடனே அது பலனை கொடுக்கும். கர்மயோக அந்தர்கத அக்கர்த்திருத்துவ அனுசந்தான பிரகாரம் செ பிரதிபாத்திய தன்மூலம் ஞானம் செ பரிசோதிக்கதே. அப்ப கர்மயோகத்துல அந்தர்கதமா இருக்கக்கூடிய அகர்த்திருத்தத்துவ அனுசந்தானம், கர்த்திருத்துவ அக்கர்த்திருத்துவ, நான் பண்றேன், நான் பண்றேன்றது இல்லாம இருக்கதான் நான் பண்றேன்றது கர்த்தத்துவம். அக்கர்த்தத்துவம் நான் பண்ணல, எனக்காக பண்ணல அப்படின்ற பாவம். அத சொல்லப்படுறார் இந்த அதுக்கு பேசிக்கா கூட ஞானத்தை சொல்லப்படுறார் இந்த அஞ்சாவது அத்தியாயத்துல. எப்படி பண்ணா சொல்லப்படுறார், ஏன்னா இப்ப சரீரத்துல நமக்கு பிடிக்கிறக்கோ பிடிக்கலையோ நமக்கு கண்ட்ரோல் இருக்கோ இல்லையோ நிறைய உள்ள நடந்துருக்கு ஆக்டிவிட்டிஸ். இப்ப ஹிருதயம் துடிச்சுட்டு இருக்கு, ஹிருதயம் துடிச்சுட்டு இருக்கா நம்ம கண்ட்ரோல் ஒண்ணுமே இல்லாது இல்லையா. நம்ம வேணா அதை குடிச்சவராக்கிட்டு இருக்கோம், ஏகப்பட்ட காரியங்களுக்கு லீக் ஆகிட்டு இருக்கோம் தவிர, ஆனா அது ஃபங்க்ஷன் பண்றது பார்த்தல. இப்ப பிராணன் போயிட்டு வாயு போயிட்டு வந்துட்டு இருக்கு, நம்ம பிராணாயம் பண்ணலாம். ஆனா முதல்ல பிராணம் உள்ள போறதுல பிராணாயமம் இல்லையே, இருக்கிற பிராணனை வந்து ஜாஸ்தி படுறதுதான் லென்தன் பண்றதுதான் இருக்கு. அப்ப நம்மளுடைய கர்த்தத்துவம் இல்லாமயே இந்த உடம்புக்குள்ள ஏகப்பட்ட காரியம் நடந்துட்டு இருக்கு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணியாங்க இல்லையா, நம்மளுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமயே ரத்தம் ஓடிட்டு இருக்கு இப்போ. அது மாதிரி நினைச்சுக்கோன்னு சொல்லப்படுறேன். கண்ணு ஒரு விஷயத்தை பார்க்கறது அப்படின்னு சொன்னா அது இந்திரியத்தோட வேலை, இந்திரியம் ஆப்ஜெக்டா பார்த்துட்டு இருக்கு. அந்த மாதிரி அதனால சொல்லப்படுறேன், இந்திரியத்தை சரீரத்தை மேலே போட்டுடு, பிரகிருதி மேலேயே அந்த அந்த ஏஜென்சியே போட்டுடு. எதுக்குன்னா நான் பண்றேன்ற எண்ணம் இருக்கக்கூடாது கடைசியில, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காகன்னு சொல்லப்படுறார். இதான் அஞ்சாவது அத்தியாயத்துல முதல்ல அர்ஜுனன் டவுட் கேட்கறான் திருப்பியும், சன்னியாசம் தர்மநாம் கிருஷ்ண புனர் யோகம் சம்சதி. யோகத்தையும் புகழ ஞானத்தையும் புகழ்ந்து பேசிட்டு, அதனால எது ஸ்ரேயா, இதுல வந்து எது ஸ்ரேயஸ்ன்றத சுனிஷ்டிதம் மே ப்ரூஹி, ப்ரூஹியா சொல்லு, நிச்சயமாக எனக்கு சொல்லுன்னு அர்ஜுனன் கேட்கறான். அதுக்கு பதில் சொல்ல பிறகு அந்த காசு நம்ம பண்ணி பண்ணலாம். நாலு அத்தியாயம் குரு கிருப்பையில முடிஞ்சிருக்கு. அவன் மேற்கொண்டு குயிக்கா எடுக்கிறது கல்யாணமே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.